శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్య పద్యోమే సన్నిధత్తాం సదాకృతిం జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వ విద్యానాం హయగ్రీవం ఉపాస్మహే. రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం అశ్మీనాథ సంహారంభాం నాథయామున మధ్యమా అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం. యో నిత్యమచ్యుత పదాంభుజయుగ్మ రుక్మ వ్యామోహతస్తరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో సదైక సింధో రామానుజస్త చరణౌ శరణం తపగ్యే. యత్పదాంభోరుహధ్యానవిన్నస్తాశేషకల్మషః వస్తుతాముపయాసోహం జాంబునేయం నమామి తం. అథ ఏకాదశోధ్యాయః. అర్జున ఉవాచ మదనుగ్రహాయ పరమం మదనుగ్రహాయ పరమం మదనుగ్రహాయ పరమం దుఃఖ్యమధ్యాత్మ సంయుతం యత్పయోక్తం వచస్తేన శృతి ప్రాబ్లం హై పిచ్ మోహోయం విగతో మమ మోహోయం విగతో ఎనకు శాన శృతి ఎక్కడ మోహోయం విగతో మమ భవాప్యయౌ హి భూతానాం శృతౌ విస్తరశో మయా త్వత్తః కమలపత్రాక్ష మాహాత్మ్యమపి చావ్యయమ్ ఏవమేతద్యథాచ్ఛత్వం ఆత్మానం పరమేశ్వర ద్రష్టుమిచ్ఛామి తే రూపం ఐశ్వరం పురుషోత్తమ మన్యసే యది తచ్చక్యం మయా ద్రష్టుమితి ప్రభో యోగేశ్వర తతో మే త్వం దర్శయాత్మానమవ్యయం శ్రీభగవానువాచ పశ్యమే పార్థ రూపాణి శతశోథ సహస్రశః నానా విధాని దివ్యాని నానావర్ణాకృతీని చ పశ్యాదిత్యాన్ వసూన్ రుద్రాన్ అశ్వినౌ మరుతస్తథా బహూన్యదృష్టపూర్వాణి పశ్చాశ్చర్యాని భారత ఇహైకస్థం జగత్ కృత్స్నం. పశ్యాద్య సచరాచరం మమ దేహే గుడాకేశ యచ్చాన్యద్రష్టుమిచ్ఛసి నతు మాం శక్యతే ద్రష్టుం. అనేనైవ స్వచక్షుషా దివ్యం దదామి తే చక్షుః. పశ్యమే యోగమైశ్వరం సంజయౌ వాచ ఏవ ముక్త్వా తతో రాజన్. మహాయోగేశ్వరో హరిః. దర్శయామాస పార్థాయ పరమం రూపమైశ్వరం. అనేకవత్ర నయనం అనేకాద్భుతదర్శనం అనేక దివ్యాభరణం. దివ్యానేకోద్యథాయుధం దివ్యానేకోద్యథాయుధం దివ్యమాల్యాంబరధరం. దివ్యగంధానులేపనం సర్వాశ్చర్యమయం దేవం. అనంతం విశ్వతో ముఖం దివి సూర్యసహస్రస్య భవేద్యుగపద్ది భాసాదృశీ సా స్యాత్ సదృశీ యది భాసదృశీ సా స్యాత్ భాసస్తస్య మహాత్మనః. తత్రైకస్థం జగత్ కృత్స్నం. ప్రవిభక్తమనేకధా అపశ్యద్దేవ దేవస్య శరీరే పాండవస్తథా. తతస్స విస్మయావిష్టః దృష్టరో మా ధనంజయః. ప్రణమ్య శిరసా దేవం కృతాంజలిరభాషత. పదినెట్టు వరకు పడతాం. இந்த பதினோராவது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய விபூதி ஐஸ்வர்யங்கள்லாம் அப்படியே அர்ஜுனனுக்கு சேவை சாதிக்கிறார். அப்படியே இது வரைக்கும் தியரிட்டிக்கலா சொல்லிட்டு இருந்தார், இப்படி அப்படி நான் தான் காரணம் சொன்னார். பட் அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிராக்டிக்கலா தன்னுடைய திருமேனியில எல்லாத்தையும் அவனுக்கு காண்பிக்கிறார். அப்ப இனிமேல் பார்க்க போறான், அந்த ரூபமானது அனாதியா இருக்கு, மத்தியம் இல்லாம இருக்கு, அந்தம் இல்லாம இருக்கு, எல்லா பிரபஞ்சமும் தெரியறது, பின்னாடி வந்து கோரமான பற்கள்லாம் பார்க்க போறான். இப்போ மிருத்யு மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கார் எல்லாத்தையும். அப்போ சொல்ல போறார், இந்த மாதிரி வந்து பாருன்றார். அதெல்லாம் பார்த்துட்டு அவன் ஒன்று ஒன்றா என்னென்ன பார்த்துட்டு இருக்கேன்றத அழகா வர்ணிச்சுட்டு வரான். அப்போ அந்த 18வது ஸ்லோகத்தில் பார்த்தோம், துவமக்ஷரம் பரமம் வேதித்தவியம் துவமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் துவமப்பிய சாஸ்வதம் சாஸ்வத தர்ம கோப்தா சனாதனத்துவம் புருஷோ மதோமே அப்படின்னு சொன்னான். இதுதான் வந்து அக்ஷரம் பரமம், அழியாத அந்த பரமமான தத்துவம், அறியப்பட வேண்டிய தத்துவம் நீதான். நீதான் அந்த விஸ்வத்துக்கு காரணமா இருக்க, மாற்றம் இல்லாம இருக்க, சனாதன தர்மமும் நீதான், அதை ரட்சிப்பவன் நீதான் அப்படின்னு சொல்லி தோன்றதுன்னு சொன்னான். இப்ப 19வது ஆரம்பிக்கணும். மத்தியமும் கிடையாது, அந்தமும் கிடையாது, அனந்த வீரியம். வீரியம்னா அது எம்பரமா இருக்கக்கூடிய ஒரு குணம், ஞான பலைஸ்வரிய வீரிய ஷாட்குண்யம் சொல்றோம். பகவான் சப்தத்துக்கு 6 குணங்களை உடையவன் அர்த்தம், எப்பயும் பரிபூர்ணமா எந்த விதமான உபாதியும் இல்லாம இருக்கக்கூடியதுன்னு தாத்பரியம் பகவான் சப்தத்துக்கு. அதுல அதான் போற அனந்த வீரியம். வீரியம்னு ஒரே ஒரு குணத்தை சொன்னாலும் அது எல்லாத்துக்கும் அது மிச்ச குணங்கள் நம்ம எடுத்துக்கணுன்றதுக்காக சொன்னான். அனந்த பாகும், அனந்த பாகம்னு சொன்னா நிறைய தோல், ஷோல்டர்ஸ் ஏகமா இருக்கு, கைகள் ஏகமா இருக்கு. சசி சூரிய நேத்திரம், சந்திரனை மாதிரி இருக்கு கண்ணு, சூரியனை மாதிரி கண்ணு இருக்கு. அதுக்கெல்லாம் சம்பிரதாயத்தில் சொல்ற வழக்கம் உண்டு, சசின்றது பிரசாதத்தை கொடுக்கறதுக்காக, குளிர்ச்சியை கொடுக்கறதுக்காக. சூரியன்றது வந்து ஒரு அப்ளிக்ஷன், ஒரு இதை கொடுக்க நிகரத்துக்காக சொல்ற வழக்கம் உண்டு. அப்ப ஆசிரித்தாளுக்கெல்லாம் வந்து அனுகிரகம் பண்றதுக்காகவும், இதுவா இருக்கிறவளுக்கு ஆசுர பிரகிருதிக்கெல்லாம் வந்து அவளுக்கு நிகரம் பண்றதுக்காகவும் இந்த ரெண்டு திருக்கண்கள் இருக்குன்னு விவகாரம். பஷ்யாமித்வம் தீப்த ஹுதாஷ பத்ரம், அதாவது அந்த பேஸ் எம்பெருமான திருமுகத்தை பார்த்தா அப்படியே ஜொல ஜொல ஜலன்னு இருக்கக்கூடிய அந்த திருமுக மண்டலம் அப்படி இருக்கு. ஸ்வ தேஜஸா விஸ்வமிதம் தபந்தம், அவனுடைய தேஜஸ்னாலேயே மொத்த பிரபஞ்சத்தையும் தப்பிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ். ஏன்னா அந்த அளவுக்கு தேஜஸ்னா அவர் சொல்லப்படுற பின்னாடி, தேஜஸ்னா வியாக்கணத்தில் அதே பார்த்துடலாம். அனாதி மத்தியாந்தம், ஆதி மத்தியாந்த ரஹிதம், ஆதி மத்தியாந்த ரஹிதம்னா இல்லாத, சைத்தம்னா கூடிய. அனந்த வீரியம், அனந்தன எல்லை இல்லாத வீரியம், அனவதிக அதிசய வீரியம். வீரியம்ன்றது ஒரு சக்தி விசேஷம் தான், ஒரு மைட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சக்தி விசேஷம். வீரிய சப்தா பிரதர்ஷனார்த்தக அப்படின்னு சொன்னா மிச்ச குணங்களும் அதுல அடக்கம். பிரதானமா இங்க வீரியத்தை சொல்லணும், ஏன்னா மொத்த பிரபஞ்சத்தையும் ரட்சிக்கக்கூடிய சக்திய முக்கியமா சொல்றதுனால வீரியசக்தி, வீரிய சப்தம். அனவதிக்க அதிசய ஞான பலைஸ்வரிய சக்தி தேஜசாம் நிதியம் இத்தியர்த்தா, அதான் போட்டுண்டார். எல்லை இல்லாத, ஒரு லிமிடேஷன் இல்லாத அந்த 6 குணங்களுடைய ஒரு நிதி. அனந்த பாகம்னு சொன்னா அசங்கேய பாகம், சோபி பிரதர்ஷனார்த்தா, எண்ணிக்கை இல்லாத கைகளை உடையவன் சொன்னா வெறும் கைகள் மாத்திரம் இல்ல. அப்ப அதுவும் ஒரு ஒரு குறிப்பிடறதுக்காக மிச்ச அங்கங்கள் அப்படி இருக்குன்னு அர்த்தம். சோபி பிரதர்ஷனார்த்தக அனந்த பாகூதர பாத பக்திராதிக்கம், கைகள் என்ன, கால்கள் என்ன, முகங்கள் என்ன, எல்லாம். சசி சூரிய நேத்திரம் சொன்னா சசிவத்து சூரியவச்ச பிரசாத பிரதாப யுக்த சர்ப்பணேத்திரம். ஒன்னு பிரசாதம் கொடுக்கறதுக்காக, இன்னொன்னு தப்பிக்கிறதுக்காக அர்த்தம். தேவாதீன் அனுகூலான் நமஸ்காராதி குருபானான் பிரதி பிரசாதா. தேவர்களுக்கும் அனுகூலர்கள்னா சொன்னதை செய்யறவான்னு அர்த்தம். பெருமாளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவ, அவா நமஸ்காரங்கள் பண்ணச்சே அவளுக்கு அந்த ஒரு பிரசாதத்தை அளிக்கிறதுக்காகவும், தது விபரீதான் அசுர ராட்சசாதீனன் பிரதி பிரதாபா, அவளுக்கு நேர்மாறா இருக்கக்கூடியவளுக்கு ஒரு பிரதாபம். ரக்ஷாம்சி பீத்தானி திசோ திரவந்தி சர்வே நமஸ்தந்தி சித்த சங்காக இது பக்ஷத்தே. அது பின்னாடி சொல்றதுக்காக எடுத்து காமிச்சிருந்தார். சித்தர்கள்லாம் எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை பார்த்து எல்லாம் வணங்குறாங்க, அதுக்காக நமஸ்காரத்தை போட்டுருந்தாருங்க. தீப்த உதாச பக்தம் பிரதீப்த காலானலவத்து. இந்த அனலம்னு சொல்லிச்சு காலானலம்னு சொல்லுவா. காலானலம்னா நம்ம யாரும் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா மொத்த பிரபஞ்சமும் இப்ப அழியணும்னா அப்ப எவ்வளவு ஒரு நெருப்பு வேணுமோ அப்படிப்பட்ட நெருப்பு, அதான் கால அனல. பிரதீப்த கால அனலவத்து சம்ஹார அனுகுண வக்ரம். அப்படி சம்ஹாரத்தை பண்ண வேண்டியிருக்க, அதுக்கு உண்டான ஒரு வக்ரம். ஸ்வ தேஜசா விஸ்வமிதம் தபந்தம். தன்னுடைய தேஜஸ்னாலே மொத்த இந்த லோகத்தையும் தபிப்பவனாக. தேஜகா, தேஜகன் என்ன ஆக்சுவலா பராபிபவன சாமர்த்தியம். பர அபிபவனம் சொன்னா அடுத்தவால ஷேடோ பண்றது. இப்ப பகல்ல சந்திரன் இருக்கு, சந்திரன்றது எப்பயும் சுத்தியிருந்தா இருக்கு, அப்பப்ப நம்ம கண்ணுக்கு தென்படுறது போகிறது. ராத்திரில பிரகாசமா தெரியறது, பகல்ல தெரிய மாட்டேன்றது. ஏன்னா சூரியனுடைய தேஜஸானது சந்திரனை வந்து அபிபவனம் பண்றது, அதை வந்து ஓவர் ஷேடோ ஓவர் பவர் பண்றது, அதான் தேஜஸ். தேஜஸ்னாலே இப்ப ஒரு கோஷ்டிக்கு எங்கேயோ போறோம் பாக்குறோம், ரொம்ப தேஜஸ்வியா இருக்காருன்னு அந்த ஒருத்தர் மேல எல்லா திருஷ்டியும் இருக்கு. ஏன் அப்படின்னா அவளோட தேஜஸ் ஆனது மிச்ச பேரெல்லாம் இல்லாத மாதிரி ஆக்கிடுறது, அவளை மட்டும் அட்ராக்ட் பண்றது, அதான் தேஜஸ். அப்படிப்பட்டது ஸ்வகீயன தேஜஸா விஸ்வம் இதம் தபந்தம் துவாம் பஷ்யாமி. உன்னுடைய தேஜஸ்னால இந்த விஸ்வத்தை நீ தவிப்பவனாக உன்னை நான் பார்க்கிறேன். ஏவம் பூதம் சர்வச சிரஷ்டாரம் சர்வச ஆதார பூதம் சர்வச பிரசாசிதாரம் சர்வச சம்ஹர்த்தாரம் அப்படின்னு சொல்றது. இப்படிப்பட்ட எல்லாத்தினுடைய உண்டாக்குபவன், ஆதாரமா இருப்பவன், எல்லாத்தையும் சாசனம் செய்பவன், எல்லாத்தையும் அழிப்பவனாக இருக்கக்கூடிய ஞானா ஜபரிமித குணசாகரம், ஞான இத்தியாதிகளுடைய ஒரு எல்லையற்ற குணங்களுடைய சாகரமா இருக்கக்கூடிய ஆதிமத்தியாந்த ரகிதம். உனக்கு ஆதியும் கிடையாது, மத்தியபாவம் கிடையாது, அந்தமும் கிடையாது. ஏவம் பூத திவ்ய தேகம், எம்பெருமானுடைய திவ்ய தேகத்துக்கு துவாம் யதோபதேசம் சாட்சாத்கரம் இத்தியர்த்தா. இந்த இடத்துல இந்த சம்பிரதாயத்துல ரூபம் ஸ்வரூபம் உண்டு, ரூபமும் உண்டு. எம்பெருமானுக்கு ஸ்வரூபம்ன்றது உண்டு, ரூபமும் உண்டு. ஸ்வரூபம் எதனால பண்ணப்பட்டிருக்கோ அதே தான் ரூபம் நிர்வாகம். வரதராஜ பிரஜாசத்துல சுவாமி தேசிகன் சொல்லச்சு யதாத்மகம் ஸ்வரூபம். ஸ்வரூபம் எப்படி இருக்கோ அப்படியே ஒரு ரூபமும் இருக்கு. திவ்ய மங்கள விக்கிரகம் சொல்லுவார் வழக்கத்துல, திவ்ய மங்கள விக்கிரகம் அதான் ரூபம். அந்த திவ்ய மங்கள விக்கிரகம் ஒரு தேஜோ விசேஷம் தான். இப்ப அர்ஜுனன் பார்க்கறது என்னன்னு கேட்டா அப்படி தேஜ விசேஷமான ரூபம் தான். அதை லிட்டரா பிசிக்கலா எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து உத்தம விசாரம் பண்றாரு. இப்ப அந்த மாதிரி உருவத்தை பார்த்தான்னா பார்க்கறவனே ஒருத்தர் இருக்க முடியாது. ஏன்னா அந்த ரூபத்துல விஸ்வத்தையே மொத்த விஸ்வத்தையும் வந்து சரீரமா வச்சுட்டு இருக்கான்னு சொன்னா அப்ப எப்படி மிச்சத்தெல்லாம் பார்க்க முடியும்? நம்ம நம்ம நம்ம சரீரத்துக்குள்ள எவ்வளவு ஜந்துக்கள்லாம் இருக்கு, எவ்வளவு பூச்சிகளா இருக்கு. அந்த பூச்சிக்கு நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுனால வெளில இருந்து பாக்குற இது கிடையாது. அதனால இது தேஜோமயமான ஒரு விசேஷம். அப்படிப்பட்ட தேஜஸானது எல்லா இடத்துலயும் பரவி இருக்குன்னு தாத்பரியம். சரி, இப்ப இப்ப ஒரு கேள்வி கேட்கிறார். ஏகஸ்மின் திவ்ய தேகே அநேக உதராதிக்கம் கதம் அப்படின்னு யாருக்கும் சந்தேகம் இல்லை. இப்ப அர்ஜுனன் ஒரு சரீரத்தை பார்த்தானா பெருமாளுடைய விக்கிரகமானது, நிறைய விக்கிரகங்களை பார்த்தானான்னு கேட்டா ஒரே ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்க்கிறான். அப்ப எப்படி அதுல அநேக ஏகப்பட்ட உதராதிகளும் எப்படி வரும்னு கேட்டா, அதுக்கு சொல்ற ஒரு சமாதானம் சொல்றார். யுத்தம் உபபத்தியதே, இப்படி தெரிகிறது. ஏகஸ்மாத்து கடிப்பிரதேசாத்து அனந்த பரிண பரிமாணாத்து ஊர்துவம் உத்கதா யசோதித்த திவ்ய உதராதய அதஸ்ட யசோதித்த திவ்ய பாதாக அத்திர ஏகஸ்மின் முக்கே நேத்திரத்துவயம் விதிச்ச நகோதா அப்படின்னு. ஒரு கடிப்பிரதேசம் இருக்கு, கடினம் ஒரு இடுப்பு, ஒரே இடுப்பு பகுதியிலிருந்து மேல போகக்கூடிய உடம்புல ஏகப்பட்ட பாகங்கள் தோன்ற மாதிரியும், கீழே போகக்கூடிய சரீரத்தில் ஏகப்பட்ட பாகங்கள் இருக்கிற மாதிரியும், அதனால இதுல ஒன்றும் பெரிய விரோதம் இல்லை. அப்படியே இருந்தா கூட ஏகப்பட்ட முகங்கள் இருந்தாலும் அந்த ஒரு ஒரு முகத்தில் ரெண்டு ரெண்டு கண்கள்னு வச்சிருந்தா இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை விசாரத்துக்கு இந்த மாதிரி சாதிக்கிறார். ஏவம் பூதம் துவாம் திருஷ்டுவா தேவாதய அகம் சத்யதிதா பவாம இதி ஆஹ. ஏவம் பூதம் துவாம், இப்படிப்பட்ட உன்னை பார்த்து தேவாதய அகம் ச, தேவர்கள் என்ன நான் என்ன எல்லாரும் பயந்து போயிட்டோம் அப்படியே. ரத்யதிதானா ஒரு கவலை வந்துடும், துக்கம் நம்மளால பார்க்க முடியாது. மத்தியானம் போய் சூரியனை வேற இதில் பார்க்க முடியலையே, அந்த தேஜஸ்னால பார்க்க முடியல. அப்படி இருக்க சகசிர சூரியனுடைய தேஜஸ் வச்சு எல்லாம் எல்லாரும் வடவெடுத்து போயிருக்காளாம். அந்தரிக்கூடிய இடம் அந்த ஹெவன் சொல்ற இங்கிலீஷ்ல ஹெவன் அர்த்தம் தியாவான மேல இருக்கக்கூடிய பகுதி பூமி, அதுக்கு நடுவில் அந்தரிக்ஷம்னு மூணு, இதை இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வியாப்தம், வியாப்தம்னா இதை பரவி இருக்கக்கூடிய ஸ்வயா ஏகேன திசஷ்ட சர்வாக, உன்னால் ஒருவனால் அனைத்து திசைகளும் பரவி இருக்கக்கூடிய உன்னால் உன்னை திருஷ்டுவா அத்புதம் ரூபம், இந்த அற்புதமான ரூபத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கு, உக்ரமாக இருக்கு. ஏன்னா அதில் எல்லா கருத்தையும் பார்க்க போகிறாங்க. சிருஷ்டி மட்டும் இல்ல, சம்ஹாரம் தான் எனக்கு முக்கியமா இப்ப இந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய விஷயம். அப்ப சம்ஹாரத்தெல்லாம் பார்க்கச்சு என்ன இருக்குன்னா லோகத்ரயம் பிரபியதிதம் மகாத்மன், ஓ மகாத்மன் எல்லா லோகங்களும் உன்னை பார்த்து பயப்படுறதுன்னு சொல்றா. இதுலயும் ஒரு விசாரம் பண்ண போற, இவன் மட்டும்தானே பாக்குறா, எப்படி லோகத்ரயம் பார்த்தது, இப்ப எத்தனை பேர் பகவான பார்த்தா அப்படி விசாரம் வைப்பா. நம்ம நடிச்சிருக்கோம் விஸ்வரூபம் அர்ஜுனுக்காக மட்டும் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தோம். இப்ப அர்ஜுனன் மட்டும்தானே பாத்துக்கணும்னு கேட்டா, ஆனா எங்க விவகாரத்துல சொல்றா லோகத்ரயம் மூணு லோகம் உன்னை பார்த்து பயப்படுது அப்படிங்கிறான். அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்றா எப்படின்னு, ஏன்னா சஞ்சயனுக்கும் அந்த காட்சி இருக்கு, திருதராஷ்டிரனுக்கும் ஒரு விஸ்வரூபம் சேவை இருக்கு, இது மாதிரி நிறைய இருக்கு. இந்த இடத்துல வச்சு சொல்லப்படாது. இப்போ தியூசப்தா பிருத்வி சப்தச்ச உபௌ உபரித்தனானாம் அதஸ்தானானாம் லோகானாம் பிரதர்ஷனார்த்தம். அப்ப தியூ தியூ தான் தியாவா, தியூ சப்தத்துக்கு என்னன்னா மேல் லோகங்களுக்கு அது ஒரு ரெப்ரசன்டேஷன், பிருத்திவியானது கீழே இருக்கக்கூடிய லோகங்களுக்கு ரெப்ரசன்டேஷன். தியாவா பிருத்தித்யோகோ அந்தரம் அவகாச, அவகாசம்னா ஸ்பேஸ், யஸ்மின் அவகாஷே சர்வே லோகாக திஷ்டந்தி, அனைத்து லோகங்களும் இருக்கின்றன. சர்வக அயம் அவகாச திசைச்ச சர்வாக துவயா ஏகேன வியாப்தாக. அதாவது நமக்கு இன்னைக்கு சயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு, அதாவது அந்த காலத்தில் படித்தவர்கள்லாம் ஓகே தான், பட் இந்த காலத்தில் படிச்சிருந்தவர்களுக்கு நம்ம கூடவே ஜாகிரதையை படிக்கிறோம், எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ எப்படி இது ஏழு உலகம்னு சொல்கிறா, இங்கே இப்போ பார்த்தா கூகுளெலாம் வந்த அப்புறம் பார்த்தா எத்தனை தலை சுற்றுறது, அந்த வீடியோலாம் பார்த்தா அவ்வளோ ஒரு இருக்கேன்னா. ஆனால் இன்றைக்கும் நிச்சயமாக எதையும் சொல்ல முடியல, சயின்ஸ்னாலே நிச்சயமா சொல்ல முடியல. போக போக நேற்று பார்த்தா பூமி கட்டில பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கான். இது வரைக்கும் பூமியை என்னமோ அழகா ஆரஞ்சு பயத்தை உரிக்கிற மாதிரி உரிச்சு, இது டோபோஸ்பியர், இது டோபோஸ்பியர்ல இந்த மேண்டில் இது இதுன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப திடீர்னு சொல்றான் நம்ம இருக்கக்கூடிய இதுக்கு கீழே பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கான் பூமிக்குள்ள. என்ன அப்படி ஒன்னா இருந்தா எப்படி மலைன்னு தனியா இருக்க முடியும் இல்லையா? மலை இருக்குன்னா மலைக்கு ஸ்பேஸ் வேணாம் நம்ம அப்படின்னு ஏதோ ஒரு எங்கேயோ ஜார்ஜியால எங்கேயோ பூகம்பமா அந்த பூகம்பத்தில் வச்சு ஏதோ மெஷர் பண்ணி பார்த்தா பூமிக்குள்ளே பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கான். அப்போ மலைகள் இருந்தா நதிகள் எதுவுமே இருக்குன்னு சொல்றா, அண்டர் கிரவுண்ட்ல நதிகள்லாம் ஓடதான். அப்போ ஒருவேளை பாத்தாள நோக்கம் இருக்கோ நம்ம யாருக்கும் தெரியும் சொல்லுப்போம், நமக்கு தெரியல இருக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கா. திடீர்னு ஒவ்வொன்றா தோண்ட தோண்ட என்னமோ எவ்வளோ உலகங்கள்லாம் இருக்கு. அதனால இது ஒன்று சயின்ஸுன்னு வச்சுட்டா கூட நிச்சயமாக தெரியலன்றதுக்காக சொல்ல வந்தேன். இந்த சாஸ்திரத்தை சொன்ன விஷயங்கள் இருந்தாலும் அப்படி கிளியர்கட்டாக அவனால் புரிஞ்சிக்க முடியல இந்த லோகம் அந்த லோகம்னு. சரி சயின்ஸ் தான் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவனுக்கும் ஒன்றும் பிடிபடலை, ஏதோ இன்னைக்கு ஒரு கொடுக்குறான் நாளைக்கு பார்த்தா அது வேற மாதிரி போடுது. அதுக்காக அதை சொல்ல வந்தேன். அப்படி அவ சர்வே லோகாக திஷ்டந்தி சர்வகாயும் அவகாச திசைச்ச சர்வாக துவயா ஏகேன வியாப்தாக, அனைத்து திசைகளும் உன் ஒருவனாலேயே வியாபிக்கப்பட்டதாக இருக்கின்றன. திருஷ்டுவா பார்த்துவிட்டு இது அற்புதம் ரூபம் உக்ரம் தவ இதம், அற்புதமான உக்ரமாக இருக்கக்கூடிய உன்னுடைய இந்த அனந்தாயாம் அவிஸ்தாரம் அத்தியுதம் அதி உக்ரம் தவ ரூபம், ரொம்ப விஸ்தாரமா இருக்கக்கூடிய அற்புதமா இருக்கக்கூடிய உக்ரமா இருக்கக்கூடிய ரூபத்தை திருஷ்டுவா லோகத்ரயம் பிரத்யத்தம், மூன்று லோகங்களும் ஒரு கவலைக்கு ஒரு ஒரு பயத்துல இருக்கான். யுத்ததிதிக்ஷையா ஆகதேஷு பிரம்மாதி தேவாசுர பித்ரு கண சித்த கந்தர்வ யக்ஷ ராட்சசேஷு போட்டுட்டார். யுத்தம் நடந்ததுன்னா அவளுக்குலாம் ஒரு உற்சாகம், மேல் லோகத்துல இருக்கிற உற்சாகம் வந்துடுமா. ராமாயண யுத்தம் நடக்கதே கூட ராம ராவண யுத்தத்தும் போது பாக்குறதுக்கு எல்லாரும் வந்துருவாளாம். உடனே அவளோ ஒரு பாஸ்டே பூமியில சண்டை நடந்தா அது மாதிரி எல்லாம் வந்துட்டாலாம். யாரு பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு அவள ஒரு ஈவெண்ட் அது. பித்ரு கண சித்த கந்தர்வ எல்லாம் அவளுக்கு பிரதிகூல அனுகூல மத்தியஸ்த ரூபம் லோகத்திரைன்னு போட்டுட்டார். அதாவது இந்த லோகத்துல என்ன அர்த்தம்னா, அனைத்து ஜீவராசிகள் அர்த்தம் இல்ல, அனுகூலமா இருக்கிறவா ஒரு கட்சி, பிரதிகூலமா இருக்கிறவா ஒரு கட்சி, மத்தியஸ்தமா இருக்கிறவா, இப்படி மூணு லோகமா அத்தியந்த பீதம். அவ எல்லாரும் பயந்துட்டு இருக்காளா. மகாத்மன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா அபரிச்சேத மனோவித்தே. யாருக்கு மகாத்மான்னு பேருனா, எந்த ஒரு ஜீவராசி இடத்துலயும் ஒரு துவேஷத்தை பார்க்காம இருக்கக்கூடிய ஒரு ஒரு வெற்றிக்கு தான் மகாத்மான்னு பெயர். என்னுடைய என்ற எண்ணம் இல்லாம எல்லாத்தையும் வச்சுக்கிறது அப்படி பார்த்த மகாத்மான்னு பகவான பார்த்து சொல்றான். இப்ப பாஷ்யக்காரர் கேள்வி கேட்கிறார், ஏதேஷாம் அப்படி அர்ஜுனஸ்ய இவ விஸ்வாசிரய ரூப சாட்சா சாதனம் திவ்யம் சக்ஷு பகவதா தத்தம் கிமர்த்தம் இது சேத் அப்படின்னு கேக்குறாரு. இப்ப எல்லாருக்கும் இந்த சித்த கந்தர்வ இத்தியாதி எல்லாருக்குமே பகவான் என்ன பண்றான், ஒரு திவ்யம் சக்ஷுதை கொடுத்துருக்கான். எதுக்காகன்னு கேட்டா அர்ஜுனாய ஸ்வ ஐஸ்வர்யம் சர்வம் பிரதர்ஷயித்தும். அப்பதான் அவா பகவானை பார்த்து அவளோட ஒரு எக்ஸ்பிரஷனை காட்டுறது அப்பதான் அர்ஜுனன் பார்க்க முடியும். அர்ஜுனனுக்கு மட்டும் இந்த வியப்பு இல்ல, எல்லாருக்குமே இந்த ரூபத்தை பார்த்து வியப்பு ஏற்படுதுன்னு சொன்னா அப்ப அவளும் பார்த்துதான் ஆனும். அப்ப அதனால அவளும் பார்த்து அவளுக்கு ஏற்பட்ட வியப்பை இவன் பார்க்கிற மாதிரி. ஆனா இது முக்கியமான இதுன்னு கேட்டா அவளுக்கு ஏற்பட்டதுல பிரசங்காத்துதான் முக்கியமான இந்த தரிசனமானது அர்ஜுனனுக்கு. அப்புறம் இதை முச்சத்தே திருஷ்டுவாத்புதம் ரூபமுக்ரம் தபேதம் லோகத்திரயம் பிரத்யதம் மகாத்மம் இது. அதனால இந்த இடத்துல இப்படி சொல்லப்படுறது, லோகத்திரயமும் இதை பார்த்து கலக்கத்தை பெற்றதுன்னு. உடனே அடுத்து யார் என்ன பண்ணான்னு சாதிக்க போறான். அமீஹித்வம் சுரசங்கா விஷந்தி கேசித் பீதா பிராஞ்சல யோகிணந்தி ஸ்வஸ்தி இத்யுக்த்வா மஹர்ஷி சித்த சங்காஹ ஸ்துவந்தி த்வாம் ஸ்துதிபிர் புஷ்கலாபிஹி. இந்த சுரசங்கா தேவர்கள்லாம் இருக்காளே அவன் என்ன பண்றான், அவெல்லாம் பகவான கூட நுழையறான் அப்படியே. அப்புறம் கேசித் பீதாக சில பேர் பயந்து போயிட்டா, சில பேர் நம்ம கையை கூப்பிட்டு இருக்கா பிராஞ்சலையின்னு அப்படியே எல்லாம் கையை கூப்பிட்டு இருக்கா. சில பேர் ஸ்வஸ்தி ஸ்வஸ்திங்கிறா, ஸ்வஸ்தினா இப்போ எல்லாரும் பெருமாளை சேவிக்கிறோம், எல்லாரும் பெருமாளை சேவிச்சு நமக்கு நிறைய எண்ணங்கள் ஓடுறது. பெருமாளை சேவிக்கிறோம்னா ஏதோ இந்த குறை நீங்கன்னா பரவாயில்ல, அந்த குறை நீங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற எண்ணம் தான் இருக்கு. கோயிலுக்கு போறோம் வச்சுக்கோ, பொறுப்பாளர் சீக்கிரம் ஆனா தேவையில்லாண்டா, இதுக்கெல்லாம் ட்ரெயினை பிடிக்கணும், இப்படியே எல்லாருக்கும் விசாரம் போறது மாதிரி ஒரு பெருமாள் சேவிச்சு போலாமே சொல்லிட்டு. ஆனா பெரியவாறு மாதிரி இருக்கிறவளுக்கு அவளாண்ட பல்லாண்டு பல்லாண்டு படுற, நீ நல்லா இருக்கணும், நீ க்ஷேமா இருக்கணும்ன்ற சில பேர் திருஷ்டி வந்துட போறதே அப்படின்னா சொல்றான். அப்ப ஸ்வஸ்தி ஸ்வஸ்தின்னு சொல்லலாம். ஸ்வஸ்தி தித்துவா மகரிஷி சித்த சங்காஹா, சங்கம்னா கூட்டம் அவாலா, ஸ்துவந்தித்வா ஸ்துதிபிகி புஷ்கலாபிகி, புஷ்கலம்னா பியூர்னு அர்த்தம், ரொம்ப அர்த்தகர்பிதமா இருக்கக்கூடிய ஸ்துதிகளால் உன்னை துதிக்கிறார்கள் எல்லாத்தையும் பார்க்க அர்ஜுனன் அதை அப்படியே சொல்றான். அமீ சுரசங்காக, அமீனா தீஸ் இந்த சுரசங்கான தேவர கூட்டம் எல்லாம் உத்கிருஷ்டாக துவாம் விஸ்வாசிரயம் அவலோக்கிய கிருஷ்ட மனசக துவத் சமீபம் விஷந்தி, உன்னை பார்த்து சந்தோஷ மனத்தோட உன் அருகில் வருகின்றனர். தேசு ஏவ கேசித் அதி உக்ரம் அதி அத்தம் தவ ஆகாரம் ஆலோக்கிய பீதாக பிராஞ்சலையா. அதுல சில பேர் என்ன பண்றானா, இப்படி ரொம்ப அத்தமாவும் உக்ரமா இருக்கக்கூடிய ரூபத்தை பார்த்துட்டு பயந்து போய் கையூப்பி நிற்கிறாளா. ஸ்வ ஞான அனுகுணம் சுதிரூபானி வாக்கியானி வினந்தி உச்சாரயந்து. சில பேர் என்ன பண்ற, அவாவா ஞானத்துக்கு அவாவாளுக்கு ஏத்த மாதிரி ஸ்துதிகள்லாம் பண்றா. அப்பரே மகரிஷி சங்காக சித்த சங்காச்ச பராவர தத்துவ யாத்தாத்ம விதகான்னு போட்டுண்டது. இங்கதான் வரைச்சு சம்பிரதாயத்தை சொல்லச்சு, மகரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் இந்த ஏற்றம் இந்த டிஃபரன்ஸ் இருக்கு, வாசி இருக்கு. ஆழ்வார்களுக்கும் பெரிய ஆழ்வார்க்கும் சொல்லிச்சு, பெரிய ஆழ்வார்க்கும் ஆண்டாளுக்கும்லாம் சொல்லிட்டு போறதுக்கு என்னன்னு கேட்டா, இப்ப பாஷக்காரர் சொல்ற மகரிஷிகள்லாம் யாருன்னா பராவர தத்துவ யாத்தாத்ம விதக, பரம் என்ன அவரம் என்னன்னு அந்த உண்மையான அறிவை பெற்றவர்கள். என்ன பண்றா, ஸ்வஸ்தி ஸ்வஸ்தின்னு சொல்றாளா அவெல்லாம். இதுக்கு உத்வா புஷ்கலாபிகி பகவத் அனுரூபாபிகி ஸ்துதிபி ஸ்துவந்தி. என்ன பண்றாளா, அப்படி ரொம்ப அர்த்த கர்ப்பிதமான ரொம்ப அற்புதமான ஸ்துதிகளால புகழறாளா. இப்ப ஏன் இப்ப இதுக்கு புஷ்கலாபிகள்லாம் போடணும்னா, அதுக்கு உத்தம சுவாமி சொல்ற சில பேர் ஸ்துதி பண்ணச்சே அதுக்கு பலன் எதிர்பார்த்து பண்ற. ஏதோ வியாதி போகணும்னு இல்லை ஏதோ பணம் வரணும்னு. ஆனால் இவா இருந்துட்டு வந்தானா, சுத்தி பண்ணுறதே தான் பிரயோஜனம். எந்த விதமான ஒரு பிரதிபலன் இல்லாம அவ பூஜை இது சுத்தி பண்றதுனால அந்த மாதிரி சுதுபிகி புஷ்கலாபிகின்னு பதம் போட்டிருக்காரு. இதெல்லாம் வியாக்கியானம் பண்றவாளுடைய ஒரு சாமர்த்தியம். ஏன்னா ஒரு ஒரு பதத்துக்கும் சமர்த்தனம் பண்ணணும். ஏன் இந்த பதம் போட்டு இந்த பதம் ஏன் போடணும் நம்ம சொல்லணும் இல்லையா? அதுக்காக ருத்ராதித்யா வசவோ ஏ சாத்யாஹ விஸ்வேஸ்வினௌ மருதஸ்தோஷ்மபாஶ்ச கந்தர்வயக்ஷா சுர சித்த சங்காஹ வீக்ஷந்தே த்வாம் விஷ்ணுதா சிவ சர்வே. இப்ப அடுத்து அடுத்தபடியாக ருத்ரர்கள் என்ன, ஆதித்யர்கள் என்ன, வசுக்கள் என்ன, சாத்யா தேவதைகள் என்ன, விஸ்வசுன்ற தேவதை என்ன, அஸ்வினி குமாரர்கள் என்ன, மருத் என்ன, ஊஷ்மபாகன்னு சொன்னா பித்திருக்களுக்கு ஊஷ்மபாகன் பேரு. ஏன்னா அவளுக்கு சுட சுட அந்த பக்ஷணம் பண்றதுனால பித்திருக்களுக்கு பண்ணச்சே மாத்திரம் அதான் அந்த ஊஷ்ம சூடு உறையக்கூடாது. ஆறி போய் பண்ற வழக்கம் கிடையாது. எப்ப அந்த சாதாதி காலத்துல கூட எப்ப வருதோ அதுக்கு முன்னாடிதான் தயார் பண்ணணும். காலங்காத்தால எழுந்து பண்ணிலாம் ஆறி போகக்கூடாது. அதான் அவள் ஊஷ்மபாகான்னு பேரு. கந்தர்வர் என்ன, யக்ஷ என்ன, அசுர என்ன, சித்தர் அவளுடைய கூட்டங்கள்லாம் வீக்ஷந்தே வீக்ஷந்தேன்னா பார்க்கிறார்கள். ஏன்னா ஊஷ்ம பாகாகி பித்தரகான்னு சுத்தியில இருக்கு. அதை எடுத்துக்காட்டுற பாஷ்யக்காரர் ஏதே சர்வே விஸ்மயம் ஆபன்னாக துவாம் வீக்ஷந்தே, அனைவரும் ஒரு ஆச்சரியத்தை அடைந்து உன்னை பார்க்கிறார்கள். அடுத்து 23வது பத்தியம். ரூபம் மகத்தே பஹுவக்த்ரநேத்ரம் மகாபாஹோ பஹுபாஹூருபாதம் பஹூதரம் பஹுதம் ஸ்வாகராலம் துஷ்வாலோகா பிரத்யதிதாஸ்ததாஹம். மறுபடியும் அதே அர்த்தம் தான். இப்படிப்பட்டவன ரூபத்தை, மகத்தான ரூபத்தை பார்த்து பகுபக்தர் பக்திர நேத்திரம் நிறைய அதற்கு முகங்கள் என்ன, வாய் என்ன, கண் என்ன, பகு பாகூரு பாதம் கைகள் என்ன, கால்கள் என்ன, தொடைகள் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு பகு தம்சாகராலம் தம்சன பல்லு கோரமான பல்லெல்லாம் இருக்கு. ஏன்னா எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா மரணம்ன்ற ஒரு விஷயத்த இருக்கிறதுக்காக காட்டுறது முழுங்கிறது அதுக்காக அது. அப்ப பஹ்வீபிகி தம்சாபிகி அதி பீஷணாக்காரம் லோகாக பூர்வோக்தாக. பஹ்வீபிகி தம்சாபின்னு சொன்னா அந்த கோரமான பற்கள்லாம் இருக்கணும். அதி பீஷணாக்காரம், பீஷணம்னாலே பயம். அத பிரதிபட ஸ்ரேணி பீஷணா, எதிரிகளுடைய சேனைகளுக்கு ஒரு பயத்தை விளைவிப்பன். அதுக்காக அந்த மாதிரி பூர்வோக்தாக பிரதிகூல அனுகூல மத்தியஸ்தாக திரிதாக. மறுபடியும் இங்க என்ன போட்டுனா அர்ஜுனன் திஷ்வா லோகாகனு போட்டுனா இல்லையா, மூன்று லோகங்கள் யாரும் கேட்டா உனக்கு எதிரா இருக்கிறவா, உனக்கு அனுகூலமா இருக்கிறவா, மத்தியஸ்தமா இருக்கிறவா, சர்வே ஏவ அகம்சான்னு போட்டுட்டான். இப்ப இவாள் அவன் கோஷ்டியை சேர்த்துக்கல, ஏன்னா அவளா தனியா இருந்து பார்த்துட்டு தனியா பார்த்துட்டு இருக்கான். அதனால நானும் ஈதிஷம் ரூபம் திருஷ்டுவா அதீவ வெசிதா பவாமக, அதனால ரொம்ப பயந்து போயிருக்கோம்னு சொல்றான். நபஸ்பிருஷம் தீப்தம் அநேக வர்ணம் யாத்ரானனம் தீப்த விஷால நேத்திரம் திருஷ்டுவாஹி துவாம் வெசிதாந்தராத்மா தஜிம் ந விந்தாமி சமம் ச விஷ்ணு. 24வது பத்தியம். நபஸ்பிருஷம் தீப்தம் அநேக வர்ணம், நபஸ்னா அதுல பரம வியோமன்ற மாதிரி அதை கூட தொட்டு இருக்கக்கூடிய உன்னுடைய இந்த அநேக வர்ணம் பலவிதமான விசித்திரமா இருக்கக்கூடிய ரூபம் இருக்கு. யாத்தானனம் தீப்த விஷால நேத்திரம் இந்த கண்கள்லாம் பார்த்து அப்புறம் திருதிம்ன விந்தாமின்னு சொன்னா எனக்கு ஒரு இப்போ ஆசிரியமே இல்லை, இப்போ பயத்துல இருக்கிறதுனால சாந்தியும் இல்லை ஒரு ஆசிரியமும் இல்லைன்னு சொல்ல போறான். நபஷப்தா தரே பரமே வியோமன்னு ஸ்ருதியில சொல்றது ஆதித்யவர்ணம் தமச பரஸ்தாத் அந்த க்ஷயம் க்ஷயந்தமச்ச ரஜசபராகே யோ அஸ்ய அத்யக்ஷஹ பரமே வியோமன்னு இதெல்லாம் ஸ்ருதியினுடைய பிரமாணங்கள்லாம் கற்றார். இத்தியாதி ஸ்ருதி சித்த த்ரிகுண பிரகிருத்தியதீத பரம வியோம வாசி. இப்ப விபூதி ரெண்டா பிரிக்கிறார், லீலா விபூதி ஒண்ணு, இன்னொன்னு நித்திய விபூத்தின்னு பிரிக்கிறார். அப்ப லீலா விபூத்தின்றது பிரகிருதி மண்டலம். பிரகிருதி மண்டலம்னா இங்க பிரகிருத்தினுடைய ஆதிக்கம் இங்க இருக்கு. ஆனா அங்க இந்த நித்திய விபூத்தில பிரகிருத்தினுடைய இதுக்கு தாண்டி இருக்கக்கூடிய பிரதேசம் அது. அதனால இந்த இடத்துல நபசப்தத்துக்கு அதனுடைய அந்த எல்லை அப்படின்னு கட்டுற அப்படி இருக்கக்கூடிய அது அதீதமா இருக்கக்கூடிய பரம வியோம சதிகாரஸ்ய பிரகிருத்திய புருஷஸ்ய சர்வாவஸ்தஸ்ய கிருஷ்ணஸ்ய ஆசிரியதையா நபஸ்பிருஷம் இது வசனாது ஜாவா பிருத்திவியோகோ இத மந்திரம் ஹி வியாப்தம் இது பூர்வோக்தம் பாச்ச. அப்ப அதனால அதுல இருந்து இந்த பூமி பிரகிருதி மண்டலம் வரைக்கும் எம்பெருமானுடைய திருமேனியானது மொத்தத்தையும் பரவி இருக்குன்னு தாத்பரியம். நபஸ்துன்னு சொன்னா ஆகாசம். ஆகாசம்ன்றது இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுன்னு கேட்டா நமக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி அவ்வளவுதான். ஸ்கைன்னு சொல்றோம், ஸ்கைன்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்டா நம்ம இந்த காலத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வாட் இஸ் ஸ்கை அப்படின்னா அது ஸ்பேஸ்லயே ஒரு போர்ஷன், அவ்வளவுதான். இது இதோட லேயர்ல அதுவும் இருக்கு, அது இருக்கு ஸ்கைன்னு சொல்றோம், விவகாரம் அவ்வளவுதான். அதான் ஆகாசம் என்னன்னு கேட்டா பூமிக்கு மேல இருக்கிற பகுதி, ஸ்பேஸ் அவ்வளவுதான். அது நம்ம பார்க்க முடியாது ஆக்சுவலா. ஆகாசத்தை பிரத்யக்ஷம் பண்ண முடியுமான்னு கேட்டா பிரத்யமா பார்க்க முடியாது. சில பேர் ஆகாசத்தை ஒத்துக்கிறது இல்ல, இல்ல நெய்யாய்க்கெல்லாம் ஒத்துக்கலாம், சில பேர் ஒத்துக்கிறது இல்ல, இல்லவே பாக்குற வசதி தான் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிரமாண விசாரத்தை பார்த்து பாக்கலாம். எப்படி ஆகாசத்தை சுத்தி சொல்றது ஆகாசமா இருக்குன்றதுக்கு அதுக்கு பிரமாணம். அப்போ அதாவது நியாய மத்தத்தை வரைச்சு ஆகாசத்துல அனுமானம் பண்ற ஆகாசம் இருக்கு அப்படின்ட்டு. ஏன் பார்த்தா சுத்தோம், பார்த்தா தெரியலன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு அதுக்கு ஒரு லிமிட்டட் இது இருக்கட்டேன், ஸ்பேஸ் இது இருக்கணும் இல்லையா, ஸ்பேஷியல் டைமென்ஷன்ல பார்க்க முடியும். அதனால நபஸ்ன்றது அப்படிப்பட்ட ஒரு விசேஷம் அது, ஆகாசம் அது. தீப்தம் அநேக வர்ணம் வியாத்தாரணம் தீப்தி விசால நேத்திரம் துவாம் திருஷ்டுவா பிரவியதித அந்தராத்மா அத்தியந்த கீதமனாக திருதி ந விந்தாமி தேகசிய தாரணம் நல்லதே. அதாவது தீபம் தீபமா காந்தியோடு இருக்கக்கூடிய பலவித வர்ணங்களோடு இருக்கக்கூடிய உன்னுடைய திருமுக மண்டலம் இருக்கு இல்லையா, நேத்திரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய எனக்கு தேகத்து தாரணம் நல்லபே, உடனே அந்த பயத்தை போக்கிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியம் இல்லை. இப்ப நமக்கு பயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, பயம் வந்ததுன்னா ஒரு ஒரு சேஃப்டி ஜோன் இருக்கும், அந்த சேஃப்டி ஜோனுக்குள்ள போயிட்டா தான் பயத்துல இருந்து விடுபட்டுரும். அந்த எல்லா ஜீவராசிகளும் இருக்கு. இப்ப நம்ம எறும்பு தருத்துறோம் இல்ல கர்ப்பாம்பூஜை தருத்துறோம் வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணோம், எங்கேயோ ஒரு மூலையை போய் ஒழிஞ்சுக்கும். அது அதாவது நம்மளோட அறிவு சின்னது இருக்கு, அதுக்கு தெரியாது நம்ம அழகா அதையே தூக்கிடலாம்னு சொல்லிட்டு அது எதுக்கு மேலே ஓங்கின்னு இருக்கோ அதே நம்ம எடுத்துடலாம், ஆனா அது தெரியாது. ஆனா அது என்ன நினைச்சுக்கிறது, அந்த ஜோனுக்குள்ள போயிட்டா ஒரு சேஃப் நினைச்சுக்கிறது. அது மாதிரி இவன் சொல்றான், இப்ப எனக்கு தேகத்தை தாரணம் இல்லாமே எங்க போய் நான் இதை ஒழிஞ்சுக்கிறது, எல்லா இடத்துலையும் இருக்கேன்றதுக்காக சொல்ல வரேன். மனசற்ற இந்திரியான சமம் நல்லது, மனசு இந்திரியங்களும் ரொம்ப அப்படியே ஒரு அஜிடேஷன்ல இருக்கு, எனக்கு ஒரு சாந்தி கிடைக்கல. விஷ்ணு விஷ்ணு சப்தத்துக்கு வியாபின்னு, விஷ்ணுன்னு சப்தத்துக்கு சர்வ வியாபின்னு அர்த்தம். சர்வ வியாபினம் அதி மாத்திரம் அத்தியுதம் அதிகோரம் சுவாம் திருஷ்டுவா, இப்படி இருக்கக்கூடிய உன்னை பார்த்துவிட்டு பிரசித்தில சர்வ அவயவோ வியாக்குலேந்திரியாச்ச பவாமி இத்தியர்த்தா. அதனால இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்தவனா இருக்கேன்னு ஒரு தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துறான். 25 தம்ஷாகராலானி சதே முகானி திஷ்வைவ காலானில சன்னிபானி திஷோ ந ஜானே ந லபேச சர்ம பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாச. ஜெகன்னிவாச பெருமாளுக்கு பேர் வாசுதேவன் சொல்லமா இல்லையா, ஜெகத்தையே இருப்பிடமாக உடையவனே பிரசீத. பிரசீத பிரசீதன் சொன்னா பிரசீதன் அர்த்தத்துக்கு என்ன, பி ஹாப்பி. அதுக்கு என்ன அர்த்தம்னா தளர்ச்சியை காட்டுன்னு அர்த்தம். இப்ப நம்ம அதுக்கெல்லாம் நம்ம ஆத்துல உதாரணம் கொடுத்தா தான் புரியும். இப்ப நம்ம கோமா இருக்கோம் வச்சுக்கோங்க, அடையாது எப்படி இருப்போம், அப்படியே வரப்பறவு இல்லையா, குழந்தை குழந்தைகளை கோச்சி யாருமே யாருமேலே கோவம் வச்சுக்கோங்க ஆத்துல, அவ வந்து நம்மகிட்ட பேசினா கூட ஸ்டிஃபா இருக்கும். அந்த ஸ்டிஃப்னஸ் எப்ப போகும்னா கோபம் போனாதான் அந்த ஸ்டிஃப்னஸ் போகும், அதான் தளர்ச்சியா இருக்கும். அப்ப பெரும்பாலும் கோபமா இருக்கிறதுனால அப்ப பிரசீத பிரசீதன்னு சொன்னா என்னிடத்துல கொஞ்சம் தளர்ந்து இரு தன்மையா, என்னிடத்துல ஒரு கருணையை காட்டுன்னு அர்த்தம். இருந்தாலும் அந்த பிரசீதாக்கு இதான் உண்மையான தாத்பரியம், அந்த தளர்ச்சியை காட்டுறது. ஏன்னா கோபம் இருந்தா தளர்ச்சி இருக்காது, நமக்கே பாக்குறோமே கோபமானதான் வெறப்பா இருப்போம் நம்ம. அப்ப பிரசீதன்னு கேட்டா அப்ப உடனே அம்மாவுக்கு தக்குன்னு மனசு மாறுறது, உடனே என்ன பண்ற அந்த குழந்தைய தூக்கிக்கிறா இல்லையா, அதான் அந்த இலகிறது, இலகின்னு சொல்றமோனோ அதுதான் அந்த பிரசீதாக்கு அர்த்தம். டென்ஷன் இல்லாம இருக்கிறது, அதான் இலகிறது, அந்த ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது உடனே. அதுக்கு உண்டான காரணங்கள் வேற, அதுக்கு தயை வரணும் எவ்வளவு இருக்கு, அதனால பிரசீதாக்கு அதான் அர்த்தம், பிரசாதனாலும் அதான் அர்த்தம். நம்மளே பாருங்க அமைதியா இருக்கச்சே உடம்பும் ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கும், அந்த ஒரு டென்ஷன் ஏற்பட்டுனா உடம்பு ஒரு நமக்கு தெரியாத ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கு உடம்புல, அந்த மாதிரி இருக்கு. இந்த ஸ்லோகத்துல ஓகே பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாச தேவர்களுக்கெல்லாம் ஈசனே ஜெகன்னிவாச, எனக்கு என்னிடம் நீ இலகுவாயாக கருணையை காட்டுன்னு சொல்றான். ஏன்னா தம்சாக்கடாலன் வச்சு தே முகாணி, இந்த கோரமான பற்களைவுடைய முகங்கள் எல்லாம் பார்த்து காலானல சன்னிபானினா அந்த பழைய காலத்துல இருக்கக்கூடிய நெருப்பு அதுக்கு ஒத்த இருக்கக்கூடிய காந்தியை பார்த்துட்டு திசோல ஜானே நல்லதே என்ன சர்ம, எனக்கு ஒண்ணுமே புரியல அதை பார்த்துட்டு, ஒரு திசைகள் எதுவுமே எந்த பக்கம் போறது ஒண்ணு தெரியல, அதனால என்னிடம் நீ கருணையை காட்டுங்கிற யுகாந்த காலானலவத்து சர்வசம்ஹாரே பிரவருத்தானி அதிகோராணி தம முகாணி திருஷ்டுவா திசோல ஜானே சுகம் ச நலபே. இவன் தான் கேட்ட அந்த ரூபத்தை காட்டுன்னு, ஆனா இவனே சொல்றான் எப்ப என்னால முடியலப்பா பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பழைய காலத்துல இருக்கக்கூடிய இந்த தோற்றம் தான் இருக்கிறத பார்த்து நல்ல முடியல. ஜெகதாம் நிவாச தேவேஷ பிரம்மாதீனாம் ஈஸ்வரானாம் அப்படி பரமமகேஸ்வர மாம் பிரதி பிரசன்னோ பவ, அனைத்து விதமான தேவதைகளுக்கு பிரம்மா முதல் இருக்கக்கூடிய தேவதைகளுக்கெல்லாம் நீ வந்து பரமமகேஸ்வரன் இருக்க இல்லையா, அதனால அதோட பரமேஸ்வரன் போல பரமமகேஸ்வரன் போட்டுட்ட. அப்படிப்பட்ட உன்னை பார்த்து யதாஹம் பிரகிருதிம் கதோ பவாமி ததா கிருத்தியர்த்தக, நான் மறுபடியும் எப்படி என்னுடைய இயல்பான தன்மைக்கு நான் மாறுவேனோ அப்படி ஆகுன்னு சொல்றான். ஏவம் சர்வச ஜெகதக ஸ்வாயத்த ஸ்திதி பிரவிருத்தித்வம் தர்சயன்னு பார்த்தசாரதி ராஜவேஷச்சத்மனா அவசிதானாம் தார்த்தராஷ்டிரானாம் யௌதிஷ்டிரேஷு அனுபவிஷ்டானாம் ச அசு அசுராம்சானாம் சம்ஹாரேன பூபார அவதரணம் ஸ்வமனீஷிதம் ஸ்தேனையேவ கரிஷ்யமானம் பார்த்தாய தர்ஷயாமாச. எதுக்கு இல்லாத எதுக்கு இதெல்லாம் பண்ணா எதுக்கு காட்டினார்னு கேட்டா, ஆக்சுவலா அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக பார்த்தசாரதியா வந்தா கூட அனைத்து சம்ஹாரத்தையும் பண்ண போறது பகவான் தான். எப்படி சொல்ல கேட்ட பண்ண போற அவனை பார்த்து நிமித்த காரணம் பகவான் சொல்ல அவனை பார்த்து நிமித்த மாத்திரம் பவசத்திய சாட்சியம் சொல்லப்படுறது எல்லாத்தையும் நான் கொண்மையாச்சு நீ வெறும பேரை வாங்கிக்கோப்பா நீ கொண்டுட்டு அப்படின்னு சொல்லப்படுற. அதுக்கு சொல்ற இப்படி அனைத்து இந்த ஜகத்துக்கெல்லாம் உற்பத்தி ஸ்திதி பிரளயத்தை பார்க்கக்கூடிய எம்பரவன் என்ன பண்றான் கேட்டா பூபார அவதரணம், இந்த பூல பாரம் ஏற்பட்டிருக்கு, அசுரால்லாம் ஜாஸ்தியாச்சு ஆயிடுச்சுன்னா பூமிக்கு பாரம், அதை வந்து அதை பார்த்தனுக்கு காட்டுறதுக்கு காட்டினார்னு அர்த்தம். சச்ச பார்த்தக பகவத சஷ்டத்வாதிகம் சர்வைஸ்வர்யம் சாட்சாத்கிருத்திய, பகவானுடைய சஷ்டத்வாதிகம்னா அந்த உலகத்தை உண்டாக்கும் தன்மை இத்தியாதிகள்லாம் பார்த்துட்டு தஸ்மின்னேவ பகவதி சர்வாத்மனி தாத்தராஷ்டிராதீனாம் உபசம்ஹாரம் அநாகதம் அபி தத் பசாவலப்தேன திவ்யநிதிஷ்டா பஷ்யன் இதம் ப்ரோவாச்ச. இதுக்கு அவதாரிகை. இப்போ எல்லாத்தையும் பார்க்க போறான், என்ன பார்க்க போறான்னா இந்த திருதராஷ்டிரடைய புத்திரர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் மடிய போறா. இப்போ ஆக்சுவலாக போரை நிறுத்தி வச்சிருக்காங்க, போரின் ஆரம்பிக்கல, இப்ப வர்த்தமான காலத்துல இருக்கு. பாஸ்ட் எல்லாம் பார்த்தா ஓகே, இப்ப ஃபியூச்சரே பார்க்க போறாங்க. நமக்கு பொறுமை எடுத்து வச்சிருந்தோம், ரெக்கார்டர் மூவிஸ் பார்க்கச்சே உடனே ஒரு 10 செகண்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி இன்னும் சில பேர் சீரியல்லாம் படிச்ச சாமர்த்தியத்தை பாருங்க, அடுத்து வருவது அப்படின்னு போடுவான், அடுத்து வருவதுன்னு போட்டுட்டு அந்த இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போறதோ அதை மட்டும் அப்படி காட்டுவான். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சரி வேற எதுக்கு போகாமல் அதிகம் உட்காந்துருப்போம். அது மாதிரி பகவான் என்ன பண்ணுறாருன்னா இப்போ உடனே அவெல்லாம் மடிகிறதுலாம் இப்போ காட்டப்படுறாரு. இப்போ அப்போதான் அதான் பாஷகர் சொல்லார், அநாகதம் அபி இது வரைக்கும் நடக்காததை கூட தத் பிரசாத லப்தேன திவ்யேன சக்ஷுஷா, பகவானுடைய ஒரு பிரசாதத்தினால் பார்க்க போறான் அர்ஜுனன். அமீச்சத்வாம் ததராஷ்டஸ்ய புத்ராஹ சர்வே சஹைவா வனிபால சங்கைஹ பீஷ்மோ த்ரோண சூத புத்ரஸ்ததாஸௌ சஹாஸ்மதீயைரபி யோதமுக்யைஹ வக்த்ராணி தே த்வரமானா விஷந்தி தம்சாகராலானி பயானகானி கேசித் விலக்னா தசனாந்தரேஷு சந்திஷ்யந்தே சூடிதைருத்தமாங்கைஹ. 26-27 என்ன பண்றாலாம் திருதராஷ்டிரருடைய புத்திரர்கள் பீஷ்மர் என்ன துரோணர் என்ன கர்ணன் என்ன எல்லாரும் அப்படியே பெருமாளோட வாய்ப்புல எல்லாம் போயிட்டு இருக்காங்க. சில பேர் பல் எல்லாம் மாட்டின்டாலாம், இடுக்கலாம் போக முடியாம பல் இடுக்கலாம் மாட்டின்டாலாம். அந்த மாதிரி அமி திருதராஷ்டிரய புத்திராக திருதராஷ்டிரைய புத்திரர்கள்லாம் இருக்காளே யாரு துரியோதனாதையே சர்வே அவர்களும் பீஷ்ம துரோண சூத்த புத்திரகான கர்ணனுக்கு பேர் கர்ணச்சன் தத் பக்ஷியை அவனிப்பால சமூகி அந்த பட்சத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் சர்வைகி அஸ்மதியை அப்படி எங்ககிட்ட இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் ஏன்னா இறந்து போறவாள்லாரும் போக வேண்டியதுன்னு போர்ல மடிகிறவாள்லாரும் யோத முக்கியகி சக ஸ்வரமான தம்சாக்கராளி பயானகாணி தம பக்திராணி விநாசாய விஷந்தி எல்லாம் உன்னுடைய வாய்ப்புள்ள எல்லாம் பூந்துருக்கு அப்படியே போய் எதுக்குன்னா அழிவுனால தத்திர கேச்சித்து சூர்ணித்தைகி உத்தமாங்கைகி தசனாந்திரேஷு விலக்னாக தந்திச்சிருந்தே. சில பேர்ல என்ன படிக்கிறதுக்கே பயமா இருக்கு, அவளோட தலைகள்லாம் நசுங்கி அங்கங்க ஒட்டி ஒட்டின்னு இருக்காங்க சாதிக்கிறோம். யதா நதீனாம் பகவோம்பு வேகாக சமுத்திரமே வாபி முகா திரவந்தி ததா தவாமே நரலோக வீராக விஷந்தி வக்ரான் அபிவிஜ்வலந்தி. அதுக்கு உடனே உதாரணம் கொடுக்குறான் அவனே 28-29 யதா பிரதீப்தம் ஜ்வலனம் பதங்காக விஷந்தி நாசாய சமிருத்த வேகாக ததைவ நாசாய விஷந்தி லோகாக தவாபி வக்ரானி சமிருத்த வேகாக. எப்படி நதிகள்லாம் கடல் நோக்கி போகுமோ அது மாதிரி இவால என்ன பண்றா, உன்னுடைய திருமுகத்துக்குள்ள எல்லாம் போய் நுழையிறா. அடுத்து இந்த வெட்டல் பூச்சியெல்லாம் எப்படி நெருப்புக்குள்ள போய் விழுமோ அது மாதிரி இவால உன்னுடைய முகத்துக்குள்ள போய் விழறான்னு சொல்றான். ஏதே ராஜலோகாக பகவக நதியினாம் அம்பு பிரவாகாக சமுத்திரம் இவ. எப்படி நதிகளுடைய ஜலம்லாம் கடல் நோக்கி போகுமோ பிரதீப்த ஜலனம் இவச்ச ஷலபாகா, ஷலபாகான வெட்டல் பூச்சி, இந்த வெட்டல் பூச்சியெல்லாம் எப்படி நெருப்பு நோக்கி போகுமோ தவ வக்ராணி அபிவிஜ்வலந்தி, உன்னுடைய முக்கமண்டலம் இருக்கு அதுவே என்ன ஆகுது அப்படியே நல்ல ஜொலிச்சின் இருக்கு. அதுக்குள்ள ஸ்வயமேவ துவரமானாகா, அவளே என்ன பண்றான், ரஷ் பண்றாள் அப்படியே. எதுக்காகன்னு கேட்டா ஆத்மநாசாகி விஷந்தி, தங்களுடைய நாசத்துக்காக எல்லாம் நுழைகிறார்கள்னு சொல்லிச்சிருந்தோம். தாத்பரியம் என்னன்னு கேட்டா அவளா மரணம் அடைய போறான்றத பார்க்கறது தாத்பரியம். கொஞ்சம் போயிட்டிக் ஃபேன்சி கண்டிப்பா இருக்கும். நம்ம லெட் இஸ் நாட் ட்ரை டு சே தட் அப்படியே பார்த்தான்னு சொல்ல வேண்டாம். என்ன தாத்பரியம் கேட்டா அதுக்கு அவளா மடிய போறா, மடியறதுல பாக்கிறான். பட் எப்படி புரிய புரிஞ்சுக்கிறவன் சொல்லுமா இல்லையா, டிராமட்டிக்கா சொன்னாதான் நிறைய விஷயத்துல எடுப்போம், நிறைய பேருக்கு போய் சேரும் டிராமட்டிக்கா சொன்னாதான். அதனால எக்ஸாஜரேஷன் கொஞ்சம் வந்து இட் இஸ் வெல்கம் தான், ப்ரொவைடட் பீப்புள் ஆர் ஏபிள் டு அப்ரிஷியேட் இட் அண்ட் டஸ் நாட் டாக் எனி திங் இம்ப்ராப்பர். லேலிக்கசே கிரசமான சமந்தாத் லோகான் சமக்ரான் வதனே ஜ்வலத்பிஹி தேஜோபிரா பூரிய ஜகத் சமக்ரம் பாசஸ்தவோக்ரா பிரதபந்தி விஷ்ணு. 30வது பத்தியத்துல விஷ்ணுவே லேலிக்கியசே, லேலிக்கியசேனா எம்பெருமான் அதாவது இந்த மிருகங்கள்லாம் பண்ற மாதிரி நாக்கால் நக்கிக்கிறான், கடித்தி முழுகச்சே வழியுமோனு அதெல்லாம், அதனால அந்த மாதிரி இருக்கவெல்லாம் நக்கி உள்ள தளிக்கிறான். எல்லாத்தையும் கிரசமான சமந்தாத்து நாலா பக்கமும் லோகான் சமக்ரான் மதனைகி ஜுவலத்மிகி, அந்த காந்தியோட கோழி திருமுகத்தால எல்லாத்தையும் நக்கி நன்னா சாப்பிட்றானா. தேஜோபிகி ஆப்புரி ஜெகத் சமக்ரம், உன்னுடைய தேஜஸ்னால ஜெகத்து முழுவதும் பூர்ணமா இருந்து உன்னுடைய பாசம், உன்னுடைய பாசம் இருக்க உன்னுடைய தேஜஸ் இருக்கே பிரசபந்தி விஷ்ணு, அப்படியே அதை போட்டு ஒரு ஒரு தாபத்தை ஏற்படுத்துறதுன்னு சொல்றான். ராஜலோகான் சமக்ரான் ஜலத்திகி வதனைகி கசமான கோபவேகேன தத் ருதிர அவதிக்தம் ஓஷ்டபுடாதிக்கம் லேலிஷ்யதே அப்படின்னு. அது கொஞ்சம் இன்னொரு ட்ரமாட்டிக்கா போட ரத்தம் எல்லாம் வழியுமோ சாப்பிட்டா அதெல்லாம் கூட அப்படின்னா போட்டு உதடெல்லாம் போட்டு நான் இது பண்ணிக்கிறாராம். புனக புனக லேகனம் கவசி, மறுபடியும் மறுபடியும் அந்த மாதிரி சாப்பிட்றாராம். தவ அதி கோராக பாசக ரஷ்மையா, உன்னுடைய ரொம்ப கோரமா இருக்கக்கூடிய கோரம் அப்படின்னாலே ரொம்ப பார்க்க முடியாதுன்னு அர்த்தம், தாங்க முடியாதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த பாசஸ் அந்த வெளிச்சத்தினால தேஜோபி ஸ்வகீயி பிரகாசி, அந்த பிரகாசத்தினால ஜெகத் சமக்ரம் ஆபூரிய பிரதபந்தி, ஜெகத்து முழு பரவி இதை நீ தப்பிக்கிறாய். தசைய ஆத்மான மகியம் இது தவ ஐஸ்வர்யம் நிரங்குஷம் சாட்சாத் கர்த்தம் பிரார்த்தித்தேன பவதா, நிரங்குஷம் ஐஸ்வர்யம் தசையதா அதிகோர ரூபம் இதம் ஆவிஷ்கிருதம். இவன் தான் கேட்கறான் 11வது பத்தியத்துல 4வது இதுல இவன் தான் கேட்கறான். தசைய ஆத்மான மகியம், உன்னுடைய இந்த மாறுபாடு இல்லாத அந்த ரூபத்தை எனக்கு காட்டுன்னு கேட்டான். அதுக்கேற்ற மாதிரி பகவான் என்ன பண்ண, தன்னுடைய நிரங்குஷம்னா ஒரு லிமிட் இல்லாத இவன் கேட்டான்றதுக்காக தன்னுடைய ஐஸ்வர்யத்தை பகவான் காண்பிச்சான். இப்போ இவனால் என்ன பண்ணிட்டான்னா, இப்போ அந்த 31வது பத்தியத்தில் கேட்க போறான் நீ யார் உண்மையில அப்படின்னு கேட்கிறான். நீ யார் உண்மையிலன்னு சொன்னா இவனுக்கு தெரியாம கேட்கல என்ன அர்த்தம் உன்னுடைய இந்த லீலைக்கெல்லாம் என்ன அர்த்தம். இப்ப இவெல்லாம் இவன நினைச்சிட்டு இருக்கா தான் சண்டை போட்டு இவெல்லாம் கௌரவாதிகள்லாம் கொல்ல போட நினைச்சிட்டு இருக்கா, அதனாலதான் பகவான்கிட்ட போய் சொன்னா என்னால முடியாதுன்னு சொன்னான். இல்லையா என்னால முடியாது, ஏன்னா என்னால அவளை கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப பகவான் சிரிப்பு வந்தது பின்னாடி, இதை நினைச்சுதான் அங்க சிரிக்கிற, நீ யாரையும் கொல்ல போறது இல்லடா, நீ இல்லாட்டாலும் இவனும் அவர் வந்து கொல்ல போறான். இப்ப நமக்கு என்ன எண்ணம் தோன்றது அடிக்கடி ஒரு காரியத்தை பண்ண உடனே எப்படி பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா உண்மையில பார்த்தா நம்ம இல்லாட்டி அந்த காரியம் வேற ஒருத்தரும் நடக்க போறது, அதுதான் உண்மையில வாஸ்தவமான இது. அதுதான் அதுவே நம்ம அப்ப எதுக்கு பண்ணணும்னு கூடாது, நம்ம கடமை நம்ம பண்ணிட்டு இருக்கணும். ஏதோ கதையில படிச்சேன், ஒருத்த முடியல என்ன பண்ணானா, எல்லா வேலையும் விட்டுட்டானா, ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு வேலையை பண்றது அப்படின்னு. அந்த மாதிரி தாத்பரியம் இல்ல, நம்ம நம்ம காரியத்தை பண்ணிட்டு இருக்கணும். ஆனா இந்த எண்ணமானது எப்படி நமக்கு இருக்கணும், ஏன்னா நம்ம இல்லாட்டி யாரோ ஒருத்தர் பண்ண போறா. கம்பெனி வருதுன்னு கம்பெனியை பத்தி வேணா ஒரு எம்ப்ளாயிக்கு ரொம்ப எமோஷன் இருக்கலாம், ஆனா கம்பெனிக்கு எமோஷன் இருக்காது. அவன் அவனுக்கு ஏதாவது ஆயிடுதுன்னா சரி பண்ணி ஆத்துக்கு போயிட்டோன்னு அனுப்பிச்சிட்டு போறான் கம்பெனி. அப்ப அவன் வந்த உடனே எந்த போதும் நிக்க போறதுல ஒரு நாள் ரெண்டு நாள் திண்டாடா இருக்கும். சில எம்ப்ளாயிஸ் நினைக்கிறா, சில பேரை வேலையை விட்டு தூக்கிட்டா உடனே எல்லாத்தையும் அப்படியே ஏதாவது பண்ணிட்டு வந்துடுறான். ஆனா அப்ப கூட அந்த கஷ்டம் ஒன்று ரெண்டு நாளைக்கு தான், அப்புறம் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா தெரியாது. அதனால அந்த எண்ணத்துக்காக இப்ப கேக்குறான், ஆக்யா ஹிமே கோ பவ அனுகரூபோ நமோஸ்து தே தேவ வரப்பசீத விஜ்ஞாதுமிச்சாமி பவந்தமாத்யம் நஹி பிரஜானாமி தவ பிரவிருத்தியம். ஆக்யாஹின சொல்லு, கோ பவான் உக்ரூபஹ, நீ யார், நீ யார்னு தாத்பரியம் என்னன்னா உன்னுடைய பிரவிற்த்தி என்னன்னு தாத்பரியம், எதுக்கு இதெல்லாம் பண்ற, இந்த காரியம் நான் தான் பண்ண வேண்டியது, நீ ஏன் பண்றன்னு கேட்கறாங்க. இப்போ உனக்கு நமஸ்காரம், நமோஸ்துதே தேவவர பிரசீத, இன்மேல் கருணை காட்டு. விஞ்ஞாதம் இச்சாமி பவந்த மாத்தியம், அனைத்துக்கும் முதலாக இருக்கக்கூடிய உன்னை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு உன்னுடைய செயல்கள்லாம் பார்த்தா எனக்கு அர்த்தம் புரியல. அதிகூர ரூபா கோ பவான் கிம் கர்த்தும் பிரவிற்த்தா இது பவந்தம் ஞாத்தம் இச்சாமி, நீ யார், எதற்காக, என்ன செய்வதற்காக இப்ப வந்திருக்கேன்ற மாதிரி கேட்கிறான். தவ அபிப்பிரேத்தான் பிரபத்தியம் நஜானாமி, உன்னோட இஷ்டமான காரியம் என்ன, என்ன பண்ண போற தெரியல எனக்கு. ஏதோ ஆக்கியாகிமே நமோஸ்து தேவவர பிரசீத, உனக்கு நமஸ்காரம் பண்ற பகவானே தேவநாதரே எனக்கு சொல்லு. நமஹ தே அஸ்து சர்வேஸ்வர ஏவம் கர்த்தும் அனேன அபிப்பிராயேன இதம் சம்ஹர்த்த ரூபம் ஆவிஷ்கிருதம் இது உக்வா பிரசன்ன ரூபஸ்ச பவ அப்படின்னு சாதிக்கிறான். இப்ப இது போரும், இந்த கௌரவமான ரூபம் போரும், எனக்கு ஒரு பிரசந்தமான ரூபத்தை எடுத்துட்டு எனக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லு, உன்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னு கேட்கிறான். ஆசித வாத்சல்ய அதிரேக்கேன விஸ்வைஸ்வரியம் தர்சயத்தோ பவத கோர ரூபாவிஷ்கார காபிப்ராய. இப்ப ஆசித வாத்சல்ய, ஆசித வாத்சல்ய இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு இந்த கௌரவான ரூபத்தை எடுத்துட்டு இருக்க, இப்ப எதுக்கு எனக்கு முன்னாடியே இவெல்லாம் இறந்து போறதெல்லாம் காட்டினேன். அப்படின்னா இந்த மாதிரி ரோல்ல இப்ப கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இப்ப அர்ஜுனுக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு, இப்ப யாரு இவெல்லாம் சாகடிக்க போறா, நான் தான் அடிக்க போனா இல்லையா, நான் சண்டை போடணுமா வேணாமா, திருப்பி கன்ஃபியூஷன். அதுக்காக கொஞ்சம் சாந்தமான ரூபமா வந்து எனக்கு வேற சொல்லுன்னு கேட்கறாங்க. பிருஷ்டோ பகவான் பார்த்தசாரதி சுவாபிப்பிராயம் ஆக, பிருஷ்ட அப்படி கேட்கப்பட்ட பார்த்தசாரதி தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்ற. பார்த்தோத்யோகேன வினாபி, அதான் உத்தியோகம்னா எஃபர்ட், உத்தியோகம்னு சொல்றோமா, உத்தியோகம்னா வேலை, வேலைன்னு எஃபர்ட், உத்தியோகின வேலையை உடையவன். பார்த்த உத்தியோகின வினாபி, பார்த்தனுடைய ஒரு எஃபர்ட் இல்லாட்டி கூட தாத்ராஷ்ட பிரமுகம் அசேஷம் ராஜலோகம் நிகந்தும் அகமேவ பிரவிருத்த. ஏன்னா நான் நிச்சயம் பண்ணியாச்சு இவெல்லாம் போக போறான்னு சொல்லிட்டு, நீ அம்பு அடிக்கலனா கூட இவெல்லாம் போகதான் போற. இது ஞாபனாய மம கோர ரூபாவிஷ்காரம், இதை காட்டுறதுக்காக தான் இந்த கோரமான ரூபத்தை நான் காண்பித்தேன். தத் ஞாபனம் பார்த்தம் உத்தியோஜெய்தும் இது, எதுக்குன்னு கேட்டா அவனை யோசிப்பதற்காக, அவனுக்கு தூண்டுவதற்காக அப்படின்னு சாதிக்கிறான். ஸ்ரீ பகவான் வாச்ச, காலோஸ்மி லோக க்ஷய கிருத் பிரவிருத்தோ லோகான் சமாஹர்த்தும் மிக பிரவிருத்த ஸ்தே பித்வாம் ந பவிஷ்யந்தி சர்வே ஏவஸ்திதா பிரத்யநீகேஷு யோதாஹ. காலோஸ்மி லோக க்ஷய கிருத் பிரவிருத்த லோகான் சமாஹர்த்தும் மிக பிரவிருத்த, நான் தான் காலக, காலகனா எல்லாத்தையும் அழிக்கக்கூடியன்னு நான் தான் இருந்துருக்கேன். எதுக்காக இப்படி வந்திருக்கேன்னு சொன்னா, ரிதேபித்வாம் நான் பவிஷ்யந்து சர்வே, நீ இல்லாட்டி கூட இவ்வளவு இருக்க போறது இல்ல, அதனால இவா இந்த இந்த யுத்தத்துல வந்திருக்கா இல்லையா, அவ எல்லாரும் தே நாட் கோயிங் டு சர்வைவ் அப்படிங்கிறார். கலையதி கணையதி இது காலக, காலகன்ற அர்த்தத்துக்கு என்ன சொன்னா அது வந்து கணிச்சுட்டே இருக்கான் காலத்தை, அந்த நாய் ஸ்டேனை வந்து இட் இஸ் கீப்பிங் ட்ராக். மொபைல் பேட்டரி சார்ஜ் பண்ண சொல்றது பாருங்க, 16 hours 20 hours அதான் லிமிட், அதுதான் காலம். ஏன்னா அந்த 20 hours அப்புறம் ரீசார்ஜ் பண்ணியானோ இல்லை லைஃப் போயிடுறது மாத்தியானோ, அதுதான் அந்த காலத்தினுடைய வேலை. சர்வேஷாம் தாத்ராஷ்ட பிரமுகானாம் ராஜலோகானாம் ஆயுரவசானம் கணையன்னு, எல்லாரோட ஆயுசையும் கணையன்னு சொன்னா கணித்து விட்டு, தமிழ கணிப்புன்னு சொல்ல பாருங்க கணி, அது இந்த கணனம் தான் அந்த கணித்து, கணித்தல் கணித்தல்னா கணனம் கவுண்ட் பண்றது கணிக்கிறது. அகம் தத் க்ஷயக்ருத் கோர ரூபேன பிரவிருத்தஹ, அதனால இந்த கோரர் கோதில நான் தோன்றி ராஜலோகான் சமாகர்த்தம் ஆபிமுக்கியன சமகர்த்தம் அவெல்லாம் நாசத்தை பண்றதுக்காக இயப்பிரவருத்தா அஸ்மி இங்கு தோன்றியவனாக இருக்கிறேன். அத சங்கல்பாத்தேவ ஸ்வாம் ஹிருதேபி என்னுடைய சங்கல்பத்தினாலேயே நீ இல்லாட்டாலும் உத்தியோகம் ஹிருதேபி உன்னுடைய எஃபர்ட் இல்லாட்டாலும் ஏதே தாத்ராஷ்ட பிரமுகாக தவ பிரதிநிகேஷு ஏ அவசிதா யோதாக உனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய இந்த வீரர்கள் இருக்காளே தே சர்வே ந பவிஷ்யந்தி வினக்ஷந்தி இவாள் யாருத்தரும் இருக்க போறதில்லை, எல்லாரும் இப்ப நாசத்தை அடைய போகிறார்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பெருமாள் சொல்றார். சொன்ன இடது கையால அம்பை விடக்கூடியவன், இடது கையால் அம்பை கூடியவன் சொன்ன வலது கையால விடக்கூடிய அர்த்தம், அப்ப ரெண்டு கையாலையும் அடிப்பான்னு அர்த்தமா இருந்து ரெண்டு கையினாலையும் அம்பை எடுத்து அடிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவன். அவ்வளோ உனக்கு சாமர்த்தியம் இருந்தாலும் நீ இங்கே நிமித்த காரணம் தான், நீ அடித்து இவ்வளோ சாக போகிறதில்லை, நான் ஏற்கனவே வாழ் நாள் குறிச்சாச்சு, நீ வந்து வெறுமை அந்த இடத்துல உட்காந்து காரியத்தை பண்ண வேண்டியது தான் அப்படிங்கிற தஸ்மாக்கு முத்திஷ்ட எழுந்துரு யசோலபஸ்வ ஒரு பெருமையை அடை. இவா அத்தனை கௌரவ சேனைய லோகம் தெரிய போறது அவன் நினைச்சிட்டு இருப்பா எல்லா கௌரவ சேனையும் அழிச்சு நான் நாசம் பண்ணிட்டான் எவ்வளோ பெரிய வீரன் சொல்லப்போ, ஆனால் உண்மையில் அந்த இதை அடிக்கிற மாதிரி தான் செத்தப்பாம்பு அடிக்கணும்னு சொல்ல பாருங்க, அது மாதிரி சும்மா தட்டி விட்டா உழுந்துருக்கான். இருந்தாலும் யசோ லபஸ்வ ஜித்வா சத்ரு பூங்ஷ்ம ராஜ்யம் சமிருத்தம் இதுவெல்லாம் சொல்லிட்டு சமிருத்தமான ராஜ்யத்தை அனுபவி. மயாஜேவ ஏத நிகதாக பூர்வமேவ என்னாலே இவர்கள் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் நிமித்த மாத்திரம் அவ ஜஸ்ட் பி ஏ இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ் தஸ்மாத்வம் தான் பிரதி யுத்தாய் உத்திஷ்ட அதனால எழுந்துரு. தாம் சத்ரு ஜித்வா யசோ லபஸ்வர் அவெல்லாம் கொண்டுட்டு பெருமை அடைந்து கொள். தர்மியம் ராஜ்யம் சமிருத்தம் புங்ஷ்வ தர்மமான ராஜ்யத்தை பெற்று அனுபவி. மயாஜேவ ஏதே கிருதாபராதாக பூர்வமேவ நிகதாக இவா எல்லாரும் என்ன யாருன்னு கேட்டா கிருத அபராதாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்னாலேயே இவர்கள்லாம் முன்னாலேயே நாசம் அடையப்பட்டார்கள். ஹனேன ஹனனே விநியுக்தாக தொன்று தேஷாம் ஹனனே நிமித்த மாத்திரம் பவ அதனால வெறும நிமித்த மாத்திரமா இது மயா ஹன்யமானாம் சஸ்திராதி ஸ்தானியோ பவ. இப்ப அம்பை எரியறதுக்கு வில்லு இடமா இருக்கு, அம்புதான் எது கொண்டுது இப்போ அப்படின்னு விசாரம் பண்ணா அம்பு கொண்டுதா இல்ல அந்த வில்லுலேருந்து வில்லு தானே அம்பு அடிச்சது அப்ப வில்லு கொண்டுதா இல்ல வில்ல அடிச்ச ஆள் கொண்டானா இல்ல அதை ஏவிய பெருமாள் கொண்டான் பெருமாள் கொண்டு கேட்டா அல்டிமேட்டா பண்ணது பெருமாள் தான். இப்ப அர்ஜுனனே அந்த சஸ்திரத்துக்கு இருக்கக்கூடிய இடமாறு ஆயிட்டான், இப்ப வில்லு தாங்கிட்டு இருக்க ஒரு ஒரு இது அவ்வளவுதான், அம்புதான் சாகடிக்க போறதுன்னு சொன்னா அந்த அம்பு அடிக்கக்கூடிய வில்லும் வந்து ஒரு வியாஜம்தான், அந்த வில்லுக்கும் அர்ஜுனன் வித்தியாசம் இல்லை இப்போ அவ்வளவுதான், அப்படிதான் இருக்க நிமித்த காரணமா இருக்குன்னு சொல்றது. அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா அர்ஜுனோட எஃபர்ட் தேவை அது கண்டிப்பா உண்டு அதுல டவுட் இல்லை, ஆனா என்னன்னு கேட்டா அர்ஜுனன் இல்லாட்டாலும் வேற ஒரு வீரர் வந்து அடிப்பான்னு தாத்பரியம் வந்துட்டான், அதான் தாத்பரியம் தவிர நீ அதாவது இப்ப ஒரு வாழ் இப்படி நினைச்சுக்கலாம் நீ அப்படியே இறங்கி போயிட்டா கூட சண்டை போட மாட்டேன்னு போர் நிக்க போறது இல்லை, ஏன்னா போர்ல தீர்மானம் பண்ணியாச்சு இவாளும் அழிய போறா நிச்சயம், நீ இருந்து நீ அடிச்சு பேரை வாங்கிட்டு போ இல்ல இவ்வளவு சொல்லி நான் அடிக்க மாட்டேன் இறங்கி போறேன்னு போயிட்டு அதை பத்தி ஒண்ணு இல்ல, ஆனா நிச்சயமா அவளா இருக்கா தப்பிச்சு நினைச்சுக்காதுன்றது டோன்ட் திங்க் தட் இட் இஸ் லெட் ஆஃப் அவளா எப்படிதான் சாகத்தான் போறா, நீ இருந்து உன் கையில் அடிச்சுனா உனக்கு பேர் அர்ஜுனன் தானே சொல்ல போறா எல்லாரும் அது வரைக்கும் இல்லைன்னா வேற எதாவது பீச் இவன் பீமன் வச்சு அடிச்சுட்டு போறேன் இல்ல நக்கல் வச்சு அடிச்சுட்டு போறேன்னு சொல்ற கதையா இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு. அதுக்கு சத்யசாட்சியனுக்கு கிரமடிகளா அர்த்தம் சொல்றார் சவ்யேன ஷர சசனசீலா சத்யசாட்சி இடது கையால அந்த அம்பை அடிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவன். கரத்வையன யோத்தன் சமர்த்தியத்தியர்த்தா அப்பனா வெறும் லெப்ட் ஹேண்ட் அர்த்தம் இல்ல ரெண்டு கையால அடிப்பான்றதுக்கு சத்யசாட்சின்னு சொல்றாருங்க, அதுதான் தாற்பயம் அங்க உடனே அர்ஜுன் லெப்ட் ஹேண்ட்னு கேட்கக்கூடாது அர்ஜுன் ஆம்பிட் எக்ஸ்பிரஸ் ஆம்பி வேலண்டா இல்ல ஆம்பிட் எக்ஸ்பிரஸ் ஆம்பிட் எக்ஸ்பிரஸ் துரோணம் ச பீஷ்மம் ச ஜெயத்ரதம் ச கர்ணம் ததாம்யான் அபி யோத வீரான் மயா ஹதாந்தம் ஜஹிமாக திஷ்டாஹ யுத்யஸ்த ஜேதாசி ரணே சபத்ரான். இப்ப யார் யாரோ அந்த பேரை சொல்றார், துரோணன், பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன், எல்லாரும் எல்லாருமே என்ன பண்ண, என்னால கொல்லப்பட்டவர்கள், நீ அவள் அடிச்சுட்டு நீதான் வந்து என்ன, இவள் மீது வின்னர் அப்படிங்கிற. துரோண பீஷ்ம கர்ணாதியின் கிருதாபராதத்தையா மயேவ ஹரணே விநியுக்தம் ஸ்வம் ஜஹி, என்னாலேயே ஏற்கனவே நாள் குறிக்கப்பட்டு அவர்களை நீ அடி, ஸ்வம் அந்யாகா, நீ அவர்களோட அவளை கொல்லு. ஏதான் குருன் பந்துச்சு அந்யானது போகசக்தான் கதம் அனுஷ்யாமி, ஏன்னா ஏ இவ பேர்லாம் எடுத்துட்டாருனா முதல்ல அவன் அப்படிதான் கேட்டான், எப்படி நான் துரோணனை கொள்வேன், எப்படி நான் வந்து பீஷ்மனை கொண்டதுன்னு கேட்டான். அதுக்காக அதே பேரை சொல்லி இங்க சொல்றார், இது மா நிதிஷ்டாஹா, தான் உத்திஷ்ய தர்மாதர்ம வையேன பந்து ஸ்னேகேன காருண்யனச்ச மா நிதாம் கிருதாக, அதனால அவளை குறிச்சு நீ பயந்துட்டு இருக்காத, தர்ம மதர்மம் நினைச்சு பயப்படாத, எதஹ தே கிருதாபராதாக, அதான் முக்கியம். ஏன்னா அவர்கள்லாம் அபராதத்தை செய்தவர்கள், மயா ஏவ அனனே விநியோகித்தாக, என்னால் ஏற்கனவே அவெல்லாம் தேவின் கேப்டன் ஃபயரிங் லைன், வெதர் யூ ஃபயர் ஆர் நாட் தேல் பி ஃபயர், அவ்வளவுதான் அர்த்தம். அதோ நிர்விஷங்கோ டவுட் இல்லாம சண்டை போடு, ரணே சபத்னான் ஜேதாசி, சபத்னஹான இனிமைக்கு பெயர், உன்னுடைய எதிரிகளை கொல்லு, ஜேஷதி வெற்றி பெறுவாய், ந ஏதேஷாம் வதே நிஷம்சதா கந்தஹா, நிஷம்சதா கந்தஹான்னு சொன்னா முதல்ல அவன் கேட்டான், நிஷம்சதான்னு சொன்னா செயலின்றி வர்த்தன்னு அர்த்தம், அல்லது ஒரு நல்லவால கொல்லக்கூடாது, ஒரு கருணையற்ற தன்மையெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. இப்ப டெரரிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க கேட்டா எல்லாம் சொல்ல பாருங்க, ஹேங் தம் அப்படிங்கிற, ஏன்னா அவன் மேல கருணை இல்லைன்னு இல்லை, அவன் பண்ண காரியம் அப்படி, அதனால அப்படி அப்படித்து ஜெயேவ லப்யத்தை இத்தியர்த்தக, நீ வெற்றியை பெறுவாய். இப்ப சஞ்சய உவாச்ச, நிறுத்தலான்னு பார்க்க வரணும் இல்லை, ஐம்பத்தி நாலு முடிச்சிருக்கோம், 54-55 ஸ்லோகம் அந்த இதில், நாற்பதுக்கு பார்க்கலாமா, டைம் இருக்கா, முடிஞ்சிடும், ரொம்ப ஒன்றும் விசாரம் இல்லை, முடிச்சிடலாம். சஞ்சய உவாச்ச, ஏதத் ஸ்ருத்வா வசனம் கேசவஸ்ய உபத்தஞ்சாவது பத்யம், கேசவனுடைய வசனத்தை கேட்டு கிருதாஞ்சலி வேபமான கிரீச்சி, அப்பையும் நடக்கும் இப்பையும் நடக்கும் அவனுக்கு, பகவான் சொன்ன பகவானுடைய ரூபத்தை பார்த்துட்டு சொன்னதை கேட்டுட்டு நடுங்கின்றே என்ன பண்றான் அர்ஜுனன், கிருதாஞ்சலி கைய கொப்பின்னு சொல்றான், புயேவ ஆஹா கிருஷ்ணம், மறுபடியும் கிருஷ்ணனிடம் சொன்னான், சகத்கதம், சகத்கதம்னா அப்படியே தொண்டையெல்லாம் அடைச்சிருந்துருக்கு, பீத பீதா பிரணம்ய, பயந்துட்டு சொல்றான், ஏதத்து ஏத்ததுனா ஆசிரித வாத்சல்ய ஜலதேகே கேசவசிய, ஆசிரித வாத்சல்ய ஜலதியா இருக்கக்கூடிய கேசவனுடைய வசனம் சுத்வா, வசனத்தை கேட்டு அர்ஜுனஹா தஸ்மை நமஸ்கிருத்திய, அர்ஜுனஹா தஸ்மை நமஸ்கிருத்திய, அவனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பீத பீதஹ பயனடங்கி போயிருக்கான், அதிபீதஹ பூயஹ தம் பிரணம்ய, அவனை நமஸ்காரத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கிருதாஞ்சலி வேபமான கிரீட்டி சகத்கதமாக, அந்த ஒரு கிரீடத்தை வச்சுட்டு இருக்கான், அதோட கூட அவன் சொல்றான், என்ன சொல்றான், அர்ஜுன உவாச்ச, ஸ்தானே ஹிருஷிகேஷ தவ பிரதீத்ய ஜகத் பிரஹிஷ்யத்யனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திசோ த்ரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காஹ, மறுபடியும் சொல்றான், ஸ்தானே ஹிருஷிகேஷ தவ பிரதீத்ய, ஸ்தானம்னு சொன்னா இட் இஸ் ஒன்லி ப்ராப்பர் அர்த்தம், வெரி ப்ராப்பர்லி ரிஷிகேஷா, எல்லாரும் உனக்கு என்ன பண்றா, ராட்சசர்கள்லாம் பயந்து ஓடுறா, நல்லவாள்லாம் உனக்கு நமஸ்காரம் பண்றான்னு சொல்றான், ஸ்தானேன யுக்தம், இட் இஸ் ப்ராப்பர் ஃபிட்டிங், எது ஏதது யுத்த திதிர்க்ஷையா ஆகதம் அசேஷம் தேவ கந்தர்வ சித்த யக்ஷ வித்யாதர கிண்ண கிம் புருஷாதிகம் ஜெகத்து, இப்படி தேவர்கள் என்ன, கந்தர்கள் என்ன, சித்தர்கள் என்ன, எல்லாம் இருக்காங்கன்னா பிரசாதாத்து ஸ்வாம் சர்வேஸ்வரம் அவலோக்கிய, உன்னுடைய ஒரு பிரசாதத்தினால் உன்னை பார்த்து விட்டு தவ பிரகீர்த்தியா சர்வம் பிரபிஷ்யதி அனுரஜ்யதேச்ச, எல்லா சந்தோஷத்துல இருந்துருக்கா, விச் இஸ் ஒன்லி ப்ராப்பர், அதே சமயத்தில் எச்ச ஸ்வாம் அவலோக்கிய ரக்ஷாம்சி பீதானி சர்வா விசகா பிரத்ரவந்தி. ராட்சசர்கள்லாம் உன்னை பார்த்து பயந்து ஓடுற, அதுவும் யுக்தமாவே இருக்கு. சர்வே சித்த சங்காக சித்தா ஜனுகூல சங்காக நமஸ்தந்தி ச, சித்தர்கள்லாம் உன் நமஸ்காரம் பண்றா. தது ஏத சர்வம் யுக்தம் இது பூர்வே சம்பந்தா. இதெல்லாம் பொருத்தமாவே இருக்கு. ஏன்னா போலீஸ்காரனை பார்த்தா திடந்தன பயம், உள்ளே பயம் இல்லையே, வாங்க சார் சொல்லப்பலாம் பார்த்துட்டு, அது மாதிரி இருக்கின்ற யுத்தத்தாமே உபாதையதி. கஸ்மாச்சதேன நமேரன் மகாத்மன் கரீயசே பிரம்மனோப்யாதிகர்த்ரே அனந்த தேவேஷ ஜெகன்னிவாச தமக்ஷரம் சதசத்தத் பரம்யது. 37. ஏன் அவளை அவன் வணங்கக்கூடாதுன்னு கேட்கறான் இவனே. ஏன்னா மகாத்மன்னு பிரம்மனஹ அபி ஆதிகர்த்ரே, நீதான் ஆதிகர்த்தா, பிரம்மாவையும் படைத்தவன் நீதான். அதனாலதான் உன்னை பார்த்து ஜெகன்னிவாச இவ எல்லாரும் உன்னை பார்த்து வணங்கறா. மகாத்மன் தே துப்யம் கரியதே பிரம்மனஹ ஹிரண்ய கர்ப்பஸ்ய அபி ஆதிபூதாய கர்த்தரே. உனக்கு நீ யாருன்னு கேட்டா, ஹிரண்ய கர்ப்பான்னு சொல்லக்கூடிய பிரம்மாவையும் படைத்த உனக்கு ஹிரண்ய கர்ப்பாதய கஸ்மாதேதோ நமஸ்கரியு. அதனால ஏன் அவளை அவனை பார்த்து வணங்கக்கூடாது? ஏன்னா நீ படைக்கப்பட்டவாதன. அனந்த தேவேஷ ஜெகன்னிவாச தொமேவ அக்ஷரம் நக்ஷரதி இது அக்ஷரம் ஜீவாத்மம் ஜீவாத தத்துவம், உன்னையே ஜீவாத தத்துவமாக கூறுகின்றனர். ஏன்னா இப்ப இந்த வேர்ட்ஸ்கள் நிறைய அர்த்தம் இருக்கு. அக்ஷரம், அக்ஷரம்ன்றது அதுக்கு விசேஷமாகவும் சொல்லலாம். இப்ப நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்கள்லாம் கூட சவுண்டு தான் இருக்கணும், அதுதான் கூட அக்ஷரம் தான் பெயர், அக்ஷரமாலான்னு சொல்றோம். பட் அக்ஷரம்ன்றது ஜீவாத்மாக்கு தத்துவம், கீதையில வரைச்சி அக்ஷரம்னா டெக்னிக்கல் டேர்ம், ஜீவாத்மாவை குறிக்கிறது. அப்ப அந்த ஜீவாத்ம தத்துவமா மாறாத தன்மையா இருக்கிறவனு நீதான். உன்னை இத்தியாதி சுத்தி சித்தா ஜீவாத்மா ஹி ந கருதி. அதனால உன்னை பார்த்து இந்த தன்மையானது எப்பவும் அழிய போறது இல்லை. சது அசத்து அசத்துச்ச துமேத. இப்ப லோகத்துல பார்க்கக்கூடிய எல்லாம் நீயா தான் இருக்கு. சத்து என்ன அசத்து என்ன, சதச்ச சத்து நிர்திஷ்டம் காரிய காரண பாவின் அவசிதம் பிரகிருதி தத்துவம். இந்த இடத்துல சத்து அசத்துன்னு சொல்லப்படுறது என்னன்னு கேட்டா பிரகிருதி தத்துவத்தை குறிக்கிறது. காரியமா இருக்கக்கூடிய பிரகிருதி தத்துவத்துக்கு சத்துன்னு பெயர், காரணமா இருக்கக்கூடிய தத்துவத்துக்கு அசத்துன்னு பெயர். அதாவது சத்து அசத்துன்றதுல டிஃபரன்ஸ் இருக்கு. எப்படி அத அந்த அந்த வார்த்தைகளை அர்த்தம் பண்றோம்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு அத்வைத மதத்துல பார்த்தோம்னா சத்துன்னு சொன்னா முக்காலத்திலும் இருக்கக்கூடியது, எப்பயும் எது இருக்குமோ அதான் சத்து. அசத்துன்னு சொன்னா முக்காலத்திலும் இல்லவே இல்லாதது. இப்ப உதாரணத்துக்கு முயல் கொம்பு, முயல் கொம்புன்னு சொன்னோம்னா அது எப்பயுமே இருக்காது, அதான் அசத்துக்கு எக்ஸாம்பிள். ஆனா சத்துன்ற சப்தத்துக்கு அவ என்ன சொல்றா, பிரம்ம மாத்திரம் சத்து. ஏன்னா எப்பயும் அவதான் மாறாம இருக்கணும், முக்காலத்துல இருக்குன்னு சொன்னா முக்காலத்துல மாறாம இருக்கணும்ன்றது டெபினிஷன். அப்ப பிரம்ம மாத்திரம் தான். இப்ப இந்த பிரபஞ்சம் இருக்கா இல்லையான்னு கேட்டா அவ என்ன சொல்றா, அது இருக்குன்னு கிடையாது இல்லைன்னு கிடையாது. அப்ப அது எப்படி சொல்றதுன்னு கேட்டா, சத்தை காட்டிலும் அசத்தை காட்டிலும் வேற சரசு விலட்சணம் பேரதுக்கு மாயைக்கும் ஜெகத்துக்கும். ஏன் எப்படி சொல்றன்னு கேட்டா, ஞானம் ஏற்படுற வரைக்கும் ஜெகத் இருக்கு, அந்த ஞானம் ஏற்பட்ட பிறமா இது மாயின்ற இல்லைன்ற ஆறுது. ஏன்னா இருக்குன்னு வாயத்தன்னு சொல்லிட்டா அது சத்தானம், இல்லைன்னு சொன்னா அசத்தானம். அப்ப இருக்குன்னு சொல்ல முடியல இல்லைன்னு சொல்ல முடியலன்ற விவகாரம். ஆனா இங்க என்னன்னு கேட்டேன்னா, சத்து அசத்துக்கு கேட்டா சத்துனா ஒரு நாம ரூபம் இருக்கக்கூடிய வஸ்து, நேம் அண்ட் ஃபார்ம் இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் வச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அழகா. இப்போ டாக்டர்ஸே பாருங்க, ஸ்கேன்ல தெரியணும்னு சொன்னா அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரணும். அந்த நாள் கணக்கு கூட இருக்கு, 40 நாள் 45 நாள் வரைக்கும் உண்டா இல்லையான்னு யாரும் சொல்ல சொல்லுங்க, சொல்ல முடியாது. அப்ப 1.5 மாசத்துக்கு அப்புறம் தெரிஞ்சது இப்ப இருக்குன்னு சொன்னா, அப்ப இந்த 1.5 மாசம் வரைக்கும் இருந்ததா இல்லையான்னு கேட்டா யாரும் இல்லையான்னு சொல்ல போறது இல்லையே, இருந்தது ஆனா வியக்தமா இல்லை. அப்ப அசத்து மாதிரி இருந்தது என்ன கேட்டா, இருக்குன்றது தெரியாம இருக்கிறது ஆனா இல்லைன்றது கிடையாது. பட் அது ஒரு வெக்ட தசையை அடைச்சு அப்ப காரியமா இருக்கு. அப்ப அது காரணமா இருக்கச்சு அதுக்கு சத்துன பெயர், அசத்துன பெயர், காரியமா இருக்கச்சு சத்துன பெயர்னு அர்த்தம். அப்படி ரெண்டுமே என்ன சொல்றதுன்னா, அந்த காரிய காரண பாவேன அவஸ்தம் பிரகிருதி தத்துவம் நாமரூப விபாகவத்தைய காரியாவஸ்தம் சத் சப்த நிர்திஷ்டம். நாமரூப விபாகம்னா அப்பதான் நம்ம என்ன பண்றோம், இன்னும் மேல மாசம் ஆக ஆக கை தெரியறது, கால் தெரியறது, தலை தெரியுதுன்னு சொல்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி போக போக சொல்ல முடியல, பேரே ஒரு ஒரு பிண்டம்னு சொல்றோம் அவ்வளவுதான். அந்த மாதிரி நாமரூப விபாகம்னா அந்த நேம் அண்ட் ஃபார்ம் கொடுக்கற மாதிரி இருக்கக்கூடியது காரியாவஸ்தம். அது அனர்ஹத்தையா காரணாவஸ்தம், அதுக்கு அருகத்தை இல்லாத அவஸ்தைக்கு பேரு காரணாவஸ்தைன்னு பேர். அசத் சப்த நிர்திஷ்டம் சுமேவ சத்தன்னு அசத் என்ன எல்லாமே நீதான். தத் பரம் எது தஸ்மாது பிரகிருத்தேகே பிரகிருதி சம்பந்தினா ஜீவாத்மனா பரம் அந்யது முக்தாத தத்துவம் எத்தது அப்படி துமையவ. அதனால அந்த சததத்துவம்னால பிரகிருத்திய சொன்ன கணக்காச்சு. அதற்காட்டிலும் பரமா இருக்கக்கூடிய அக்ஷர தத்துவம் என்னன்னு கேட்டா அது நீதான். ஆக மொத்தம் எல்லாமே நீயாதான் இருக்கேன்னு தாத்பரியமா இருக்கு இந்த ஸ்லோகத்துல. அப்புறம் சொல்றேன் அத்தகான அதுக்கு மேல துவாதி தேவ புருஷ புராணஹ துவச விஸ்வஸ்ய பரம் நிதானம் வேத்தாதி வேத்யம் ச வரம் ச தாம ஸ்வயா ததம் விஷ்ணும் அனந்த ரூப துவம் ஆதிதேவ புருஷ புராண. இதெல்லாம் ஸ்துதியாவே இருக்கு எல்லாமே பகவானை பற்றிய ஸ்துதி. இதான் விஸ்வத்துக்கு காரணமா இருக்க வேத்தாசி வேத்யம் அறிந்தவனாக இருக்க அறியப்படும்படியா இருக்க எல்லாமே நீதான் சொல்றான். துவம் ஆதிதேவா புருஷ புராண துவம் அஸ்த விஸ்வசிய பரம் நிதானம் எல்லா மேற் சொன்ன விஷயங்கள் தான். நிதியத்தே தொய் விஸ்வம் இது துவம் அஸ்த விஸ்வசிய பரம் நிதானம் உன்னா உன் மீது வைக்கப்படுகிறது இந்த உலகமானது இதை தாங்கிட்டு இருக்க. அதனால எதுக்கு ஒரு அபோடு ஒரு காரணமா இருக்க விஸ்வச சரீரபூதஸ்ய ஆத்மதையா பரம ஆதாரபூதா துவை வைத்தியர்த்தா. எப்படி இந்த சரீரத்துக்கு ஆத்மாவானது ஆதாரமா இருக்கோ அது மாதிரி மொத்த பிரபஞ்சத்துக்கும் நீ ஆதாரமா இருந்துட்டு இருக்க. ஜெகதி சர்வ வேதிதா வேதியந்து சர்வம் துமேவ அறியப்படுபவன் நீ அறிபவன் நீ ஏவம் சர்வாத்மதைய அவசிதா துமேவ பரம்ச தாம ஸ்தானம் பிராபியஸ்தானம் இத்தியர்த்தா. அனைவராலும் அடையப்பட வேண்டிய லட்சியமும் நீதான். துவயா ததம் விஸ்வம் உன்னால் அந்த பரவப்பட்டதாக இருக்கக்கூடிய விஸ்வம் இருக்கு அனந்த ரூபன்னு அதான் பெயர். துவயா ஆத்மத்வேன விஸ்வம் சிதஜின் மிஸ்ரம் ஜெகது ததம் வியாப்தம் சித்து அச்சித்தோடு கூடி இருக்கக்கூடிய இந்த ஜெகத்திற்கே உன்னால் வியாபிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அதஸ்வமேவ வாயுவாதி சப்த வாட்சி இதியாக. அடுத்து சில குறிப்பிட்ட பெயர்களை கொண்டு பெருமாளை கூட போறான். இப்ப நீதான் வாயு நீதான் அக்னின்னு அர்த்தம் தான் அந்த இல்லையா மறுபடியும் அந்தரியாமே இருக்கக்கூடியது நீதான். அதனால அந்த சப்தமானது உனக்கு தான் போகும்ன்ற ரீதியில சொல்றான். வாயு யமோ நிவர்ணசாங்க பிரஜாபதி ஸ்வம் பிரதிகாமஹஸ்ச நமோ நமஸ்தே ஸ்து சஹஸ்ரகிருத்வஹ புனஸ்த பூயோபி நமோ நமஸ்தே. நீதான் வாயு நீதான் யமன் நீதான் அக்னி நீதான் வருணன் நீதான் நீலா நீதான் பிரஜாபதி பிரபிதாமகன் நீதான் சொல்லு. ஏன் பிரபிதாமகனா பிரம்மாதி பிதாமகன் பெயர். பிரஜாபதிகளை படைப்பவர் பிரஜாபதிகள் தான் அப்பா ஸ்தானத்துல. பிரஜாபதியை படைக்கிறதுனால பிரம்மாதி பிதாமகன் பேரு. பிதாமகனையும் படைக்கிறதுனால பெருமாளுக்கு பிரபிதாமகன் பெயர். சர்வேஷாம் பிரதிபா பிரபிதாமகா சுமேவ. ஏன்னா பிதாமகாதயஸ்ச சர்வாசம் பிரஜானாம் பிதரஹ பிரஜாபதேஹ. எல்லா பிரஜைகளுக்கும் அப்பாக்கள் யாருன்னு கேட்டா பிரஜாபதிகள். அந்த பிரஜாபதியினாம் பிதா ஹிரண்யகர்ப்பஹ. அவன் பிரஜாபதியில படைப்பவன் ஹிரண்யகர்ப்பன் அல்லது பிரம்மா. பிரஜானாம் பிதாமகஹ ஹிரண்யகர்ப்பஸ்யாபி பிதா ஸ்வம் பிரஜானாம் பிரபிதாமகஹ. அதனால பிரஜைகளுக்கெல்லாம் நீ பிரபிதாமகனா இருக்கின்றாய். பிதாமகாதீனாம் ஆத்மதையா தத்தத் சப்த வாச்சஹ ஸ்வமேவ இத்யர்த்தஹ. அதனால பிதாமகன்ற சப்தத்தினா கூட உன்னதான் குறிக்கும்னு தாத்பரியமாச்சு. அப்படிப்பட்ட உனக்கு நமஹ நமஹ நமஸ்தே நமஸ்தே சொல்லே இருக்கான் எத்தனை வாட்டியும் கேட்டா சஹஸ்ர கிருத்வஹ. ஏன்னா வேற ஒன்றும் சொல்ல தோணல நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கலாம் போல தோன்றதுன்னு சொல்லிட்டு இருக்கான். மறுபடியும் புனச்ச பூயஹாபி நமோ நமஸ்தே அத்தியுதாக்காரம் பகவந்தம் திருஷ்டுவா அஸ்வோத்ஃபுல்ல நயன அத்தியந்த சாத்வசாவனத சர்வதோ நமஸ்கரவதி. அதனால பெருமாளுக்கு மீண்டும் மீண்டும் என்ன பண்றான்னா அவன் கண்களை அப்படியே கண்களை திறந்து வச்சுண்டு அப்படி உட்புள்ள நயனாக எம்பெருமானுக்கு நமஸ்காரத்தை பண்ணிகிட்டே இருக்கான். 40வது அதான் தாத்பரியம். நம புரஸ்தாதத புஷ்ட பிருஷ்டதஸ்தே நமோஸ்துதே சர்வத ஏவ சர்வ அனந்த வீர்யாமித விக்ரமஸ்தம் சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வா. எம்பெருமானுக்கு சர்வன்னு பெயர். இந்த சர்வகான பெயர் இருக்கு இல்லையா இது சம்ஸ்கிருத விசாரம். சர்வ சப்தமானது சம்ஸ்கிருதத்துல புரோணம் சர்வநாம சப்தம் அதுக்கு பெயர். சர்வாதேக சர்வநாம சப்தம். நீங்க சம்ஸ்கிருதம் கொஞ்சம் பார்த்தேன்னா தெரியும் இந்த புரோணம்ஸுக்கும் நவுன்ஸுக்கும் விபக்தியில கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். சதுர்த்தியில சர்வஸ்மைன்னு போகும். தஸ்மை தஸ்மை ராமாய ராமாயக்கு தான் ராமாயன் வருது. தஸ்மைக்கு தாயன் வராது தஸ்மைன்னு போகும். அப்ப சர்வசப்தம் பெருமாளுக்கு போச்சு. அர்ச்சனை பண்றதா இருந்தா சர்வாய நமகாதான் சொல்லணும். சர்வஸ்மய நமகா கிடையாது, ஏன்னா சர்வனே பெருமாளுக்கே இருக்க பேர், அந்த நவுனா இருக்கு, நாட் போனோம், அதனால சர்வாய நமகா. அதனால இங்க சொல்ற அதனால அர்ஜுனன் சொல்றா சர்வஹா சதோசி சர்வஹா. சில சர்வஸ்மை புரோணனா இருந்தா சர்வஸ்மைன்னு, அனந்த வீரிய அமித விக்ரமஹா துவம் சர்வம் ஆத்மதையா சமாப்னோஷி ததா சர்வஹா அசி, நீதான் சர்வமா இருக்க, ஏன்னா அனைத்தையும் நீ என்ன பண்ற அடைபவனாக இருக்கின்றாய், பெர்வேட் பண்ற எல்லாத்தையும். அதனால எதா துவம் சர்வம் சிதஜித் வஸ்து ஜாத்தம் ஆத்மதையா சமாப்னோஷி. ஆத்மாக்கே சம்ஸ்கிருதத்துல ஆத்மான்னு சொல்றோம்னா இங்கிலீஷ்ல அதுக்கு ஈக்குவலண்டே கிடையாது. ஆத்மான சோல் செல்ஃப் எல்லாம் போடுறான், அதெல்லாம் எங்க கிட்டக்கே வராது. அதெல்லாம் ஆத்மான்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா ஆப்னோதி இது ஆத்மா, அடைகின்றதுன்றதான் ஆத்மாக்கு பெயர். அடைகின்றது இதனால் ஆத்மான்னு இங்கிலீஷ் எழுதுறதுன்னா ஒரு சென்டென்ஸ் தான் வரும், அதுக்கு வேர்டு கிடையாது. என்ன அடையிறது? இந்த சரீரத்தை பிரைவேட் பண்றது, இந்த பிரபஞ்சத்தை பிரைவேட் பண்றது, அதனால தான் ஆத்மான்னு பெயர். ஆத்மாக்கே பிரவேசின்னு அர்த்தம். அப்படி பார்க்கச்சு அனைத்தையும் பெர்வேட் பண்றதுனால உனக்கு சர்வன்ற பெயரானது இருக்கு. அப்ப சர்வசிய சிதச்சித் வசியாதஸ்ய சரீரத்தையா, உனக்கு சரீரமா அதெல்லாம் உனக்கு பிரகாரமா இருந்திருக்கு. அதனால சர்வசப்த வாச்சியக அசி இத்தியர்த்தக தம் அக்ஷரம் சதசத்து வாயுர் யமோக்னி அப்படின்னா செல்வந்தா. இப்ப எல்லாமே நீ தான் அப்படின்ட்டான். அக்ஷரம்னு சொன்னா, சத்துன்னு சொன்னா, அசத்துன்னு சொன்னா, வாயுன்னு சொன்னா, யமகன்னு சொன்னா, அக்னின்னு சொன்னா, இதுல இத்தியாதி சர்வசாமானாதிகரண நிர்தேசிய ஆத்மதையா வியாப்தி ஏவ ஹேத்து இப்படி சூரியம் உத்தம். அதனால அனைத்துமா நீ இருக்கிறதுனால நீதான் எல்லாம் தாத்பரியமாச்சு. தயாததம் விஸ்வம் அனந்த ரூப சர்வம் சமாப்னோஷி ததோ சர்வா இது ச. அனைத்தையும் நீ ஆப்னோஷின்னு சொன்னா பரவி இருப்பதனால், வியாபித்து இருப்பதனால் சர்வகான்ற பெயரானது உனக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னா. நீங்க நிறுத்திக்கலாம். அடுத்து ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்கள். இப்ப வருத்தப்படுறான் அர்ஜுனன், அடுத்து நான் எப்படிலாம் இதெல்லாம் உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம உன்னை போய் வாடா போடாம் சொல்லிட்டேனே. சகேதி மத்வா ரசபம் யதுக்தம், ஏ கிருஷ்ணா வாடா போலாம் அப்படின்னு சொன்னா இல்லையா, போடா வரமாட்டேன்னு சொன்னா அதுக்கெல்லாம் இது கேட்கப்படான். தப்பா எடுத்துக்காது கிருஷ்ணா, ஏதோ நான் வந்து ஆண்டா சொல்லணும்னா உன்னை சிறுவேர் அழைத்தனும் சிறி அருளாதே தான் இங்க. அதுக்கு தாத்பரியமா இருக்கும், அதெல்லாம் அடுத்த இல்ல. கபிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.